ஸ்ரீமன்வெங்கடநாதாரியா கவிதா சிகேசரி வேதாந்தாச்சாரியவரோ மே சன்னிதத்தாந்ததாகிருதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயானகனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணனபத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. உபவீதினமோத்தபுண்டமந்தம் த்ரிஜகத் புண்ணியஃபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமேடே சிகயா சேகரிணம் பதிம் யதீநாம். ஸ்ரீசைல வம்சாத்மபிதாமகஸ்ய ஸ்ரீவாததூரே கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதாரியகபாத்தபோதம் ராமானுஜாரியம் குருவர்யமேடே ஸ்ரீமத்ஸ்ரீசைல வம்சாதனககுருவணே நீலமேகாக்கியசூரே தாத்தாத்ரீயாதவாப்தசிதேவிகம் சங்க விஜயானபூர்ணம் ஸ்ரீவாசாத்தாத்தசூரே நிஜபித் சகஜாதாத்த மந்திரப்பிரதானம் ஸ்ரீபன்னாராயணாக்கியம் சதமுககுலஜம் பாவயேயாயஜோகம். பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராசேத சாதேச ஃபலப்ரதாய ஸ்ரீ பாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜம் இதுபத்மஜேடத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவாம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலும் வால்மீகே மனிதம் மத்திய கவிதா வனச்சரிணா சின்வன் ராமகதாநாதம் கோர்ணஜாதி பராங்கதிம் எப்பிபன் சததம் ராமச்சரிதாமிருத சாகரம் மதுர சத்தம் முனிம் வந்தே பிராஜேத சமகல்மடம். கோஷ்பதீகத வாராசிம்ம சகீகத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நீலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோமாருதுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்ஷம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. உல்லங்கியதந்தோத்தலிலம் தலீலம் யசோகவன்ஹிம் ஜனகாத்மஜாயா ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிர்பாடலானம் காஞ்சனாத்ரிகமணீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்த கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதி நமுதராட்சசாந்தகம் வேதவேத்யே பரேபம் ஸ்ரீஜாதே சரசாத்மஜே வேத பிராஜேத சாதாசீ சாட்சாத் ராமாயணாத்மன ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோபனதார்த்தவாக்கியபத்தம் ரகுவரச்சரிதம் முனிப்ரணீதம் தசரசத்யவதம் நிஷாமயுத்தம் ஸ்ரீராகவம் தசரசாத்மஜமப்ரமேயம் திராபதிம் ரகுகுலாந்வய ரத்னதீபம் அஜானுபாஹுமரவிந்ததலாயதாக்ஷம் பாபும் நிஷாச்சர விநாசகரம் நமாமி. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பக மஹதனே மணிமயே வீராதனே துத்திதம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவதம் ராமம் பஜே ஸ்யாமளம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத்தமேத ஸ்ரீ ரகுநந்தன பரப்ரஹ்மணே நம. கருத்மான் தான் எம்பெருமானுடைய சகா என்பதை வெளிப்படுத்தின்ற நீ யாருன்னு கேட்கச்சு. இப்ப தோழனாக இருந்து பெருமாளுக்கு பரிச்சரிய பண்றது, இங்கேயும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் முக்கியம். அந்த பரிச்சரிய பண்றது தாசனாக இருந்து பரிச்சரிய பண்ணலாம், தோழனாக இருந்து பரிச்சரிய பண்ணலாம். ஒரு மனைவி கணவனுக்கு எப்படியெல்லாம் பரிச்சரிய பண்ணணும் என்பதற்கு ஒரு ஸ்லோகம் இருந்துருக்கு. அதெல்லாம் சொல்ற அம்மாவாட்டும் ஒரு நண்பனாகட்டும் பரிவு காண்பிக்கச்சே அம்மாவாக அம்மா மாதிரி பரிவு காண்பிச்சு கணவனுக்கு சுசுரூஷ பண்ணணும். அதே மாதிரி ஒரு நண்பனாக இருந்து ஒரு சங்கடம் வர சமயத்துல அதை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்றத அவளுக்கு யோசனைகள் சொல்லி அவளுக்கு உபகாரம் பண்ணணும். மனைவியினுடைய செயல் இதெல்லாம். இது ரெண்டு மாத்திரம் இல்ல, ஒரு பிரத்யன் ஒரு சதா அவனிடத்துல வேலை செய்யற வேலைக்காரன் மாதிரி அவனுக்கு என்ன வேணுமோ என்ன சிசுரோஷம் வேணுமோ எல்லாத்தையும் எல்லா சிசுரோஷனையும் பணிவிடைகளையும் பண்ணணும். ஒரு தாசி மாதிரி எல்லா சுகத்தையும் அவளுக்கு கொடுக்கும்படியாக பண்ணணும். இப்படி எல்லாம் ஒரு பதிவிரதம் நடந்து கொள்ளணும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்புடையதாகவும் எல்லா காலத்துக்கும் இது ஏற்புடையதுதான், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி கணவன் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதையும் சொல்லியிருக்க. இது ஏகதரப்பட்சமா ஒரு தலைப்பட்சமா சொல்றல. அந்த மாதிரி வரச்சே ஒரு பிரித்தியன் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லச்சே, இப்ப பெருமாளை பொறுத்த வரைக்கும் கருத்மான்றவர் அனந்த கருட விஸ்வசேனன்னு நித்திம்பூத்தியில எழுந்தருளி இருந்திருக்கிற பிரதானமான நால்வர்ல ஒருத்தர். அப்போ அந்த பிரதானமாக இருந்திருக்கிறதுல முக்கியமா இருக்கு அவரும் ஒருத்தரா இருக்கிறபடினால கருத்மான் பெருமாளுக்கு எப்படி எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணலாமோ அப்படி எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ற. தாசசகா வாகனம் ஆசனம் எஸ்தேவிதானம் வியஜனம் திரையீமயகா என்பதெல்லாம் சொல்ற. இப்படி தான் சகாவாக இருந்து இந்த இடத்துல பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ற. இந்த கைங்கரியத்தினால பெருமாளுடைய திருமேனியில இருந்த ரணங்கள்லாம் போய் ரெட்டிப்பான பிரகாசத்தோட இருந்திருக்க பெருமாள் கருத்மானுக்கும் விடை கொடுத்துடுற. விடை கொடுத்த பிறகு பெருமாள் ராமரும் லக்ஷ்மணனும் அத்தியாச்சரியமான பிரகாசத்தோடையும் தேஜஸ் எழுந்துள்ள இருக்கிறத பார்த்த உடனே வானர கூட்டங்கள் மொத்தத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம் வந்துருத்தான். தேஷாந்து துமுலம் சப்தம் வானராணாம் மகௌஜசாம் மர்ததாம் ராட்சசை சார்த்தம் ததா சுஸ்ராவ ராவணம். இது ராவணன் காதல விழுறது, லங்கா பட்டணத்துக்குள்ள இருக்கிற ராவணன் காதல விழுறதான். அதுக்கு முன்னதா ராட்சசாலாம் பெரிய சந்தோஷத்தோட இருந்தா ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டா, இனிமே இந்த நாகாஸ்திரத்தினால கட்டுண்டவாள் இனிமே மீறதுன்றது கிடையவே கிடையாது, இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே கிடையாத ஒரு விஷயம். அப்படி இருக்கச்சே இவ ரெண்டு பேரும் நாகாஸ்திரத்தினால கட்டுண்டு கிழ விழுந்துட்டான்னா இவா இனிமே போயிடுவாதான்றது தீர்மானம் பண்ணி இவர் ராவணன் புஷ்பக விமானத்துல ஏத்தியும் போய் சீதைய பார்க்க சொல்லி எல்லா காரியமும் பண்ணியாச்சு. அங்க ஒரே கூத்தும் கொண்டாட்டமா இருந்துருக்கு லங்கைக்குள்ள, எதிரி விழுந்துட்டான் என்கிற ஒரு எண்ணத்தினால. அந்த சமயத்துல இந்த கூத்தும் கும்மாளமா இருக்கிற இடத்திலேயே கூட அதையும் மீறி ஒரு பெரிய சப்தம் கேட்கறதான். அந்த சப்தத்தை கேட்ட உடனே ராவணனுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடுத்து. பயம் வந்த உடனே அப்ப சொல்றான் ராவணன் சொல்றான், தேஷாந்து துமுலம் சப்தம் வானராணாம் மகோஜசாம் நர்ததாம் ராட்சசை சார்த்தம் அயஞ்ச சுமஹாநாத சங்காம் ஜனயதீபமே ஏவம் ச வசனம் சோக்வா மந்திரிணோ ராட்சசேஸ்வர உவாச்ச நைருதாம் தத்ர சமீப பரிவர்த்தின. ராமனும் லக்ஷ்மணனும் கட்டுண்டிருக்கச்சே வானர கூட்டங்கள் இடத்துல இருந்து இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு சப்தம்ன்றது வரவே வராது. என்னமோ அங்க விசேஷம் இருந்துருக்கு, அது என்னன்றத நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சமீபத்துல இருந்துருக்கிற ராட்சசால கூட்டு சொல்றான் ராவணன். இவ நாலு பேர் போறா மதில் மேல ஏறி பாக்குறா. இங்க இத்தனை கும்பலும் வானர கும்பல்லாம் வெளியில இருந்துருக்கு, மதில் மேல ஏறி பாக்குறா. நாலு பேரும் பார்த்தா கீழே பாக்கிறான், ததிருஷு பாலிதான் சேனாம் சுக்ரீவேண மகாத்மனா தௌச்ச முக்தோ சுகோரேண சரபந்தேன ராகவோ சமுத்திதோ மகாபாகோ விஷேது சர்வராட்சசாஹ. சுக்ரீவன் இந்த வானர சேனைக்கு மொத்தத்துக்கும் தலைமையேற்றுக் கொண்டு அதை எல்லாம் வழிபடுத்தின்றிருக்க, அங்கே தூரத்துல பாக்கிற ராமரோட லட்சணம் பரம தேஜஸோட ஏற்கனவே இருந்ததை காட்டுல இன்னும் பன்மடங்கு தேஜஸோட நிக்கிறாளாம். கொஞ்ச நாள் முன்ன இவா ரெண்டு பேரும் சரபத்தினால இந்த நாகாஸ்திர பந்தத்தினால தரையில ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடந்தவா இப்ப பார்த்தோமானா துளி கூட அடிபட்ட அடையாளமே இல்லாமல் என்று நிக்கிறாளாம். இத பாக்கிறதுக்கோசரம் உடனே துகில் கீழே குதிச்சுட்டாளாம். குதிச்சு போய் ராவணன் இடத்துல போய் சொல்றாராம், விமுக்தோ சரபந்தேன திருஷ்யேதே தௌரணாஜிரே பாசானிவ கஜௌ சித்வா கஜேந்திர சமவிக்ரமௌ. ஐயோ அதை ஏன் கேக்குறங்கோ ராவணன் இடத்துல போய் சொல்ற, நாகபாசத்திலேருந்து விடுபட்டு இவா ரெண்டு பேரும் நிக்கிறா என்பதாக. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார் மகர்ஷி, பாஷா நிவ கஜௌ சித்வா கஜேந்திர சமவிக்ரமௌ. ஒரு யானை அது செங்கிலியால கட்டி போட்டிருந்தாலும் கூட அதுக்கு பராக்கிரமம் இருக்கும். அந்த செங்கிலிய அறத்துண்டு மதம் பிடிச்சு வெளியில வந்ததுன்னா அதுக்கு ஏற்கனவே எவ்வளவு பராக்கிரமமோ எவ்வளவு பலமோ அது மாதிரி 10 மடங்கு பலத்தோட இருந்திருக்கும். நீ போட்ட நாகபாசத்தை அதுல இருந்து அறத்துண்டு விடுபட்டு வெளில வந்த ராமரை இப்ப போய் பார்க்கணும், ஏற்கனவே இருந்த பிரகாசம் மாதிரி ஏற்கனவே இருந்த பிரகாரம் பராக்கிரமம் மாதிரி 10 மடங்கு பராக்கிரமத்தோடையும் பிரகாசத்தோடையும் அந்த ராமர் இப்ப இருந்திருக்க என்று சொன்னாராம். ததஸ்திரபந்தமாசாத்ய எதி முக்தோ ரிபு மம சம்சயஸ்தமிதம் சர்வம் அனுபஷ்யாம்யஹம் பலம். இத்தன்னாட சொல்லிருந்தா ராவணன் சொல்லிருந்தா தேவதைகள் இந்திரன் முதலான தேவதைகள் யக்ஷாள் கந்தர்வாள் யாரும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட விரதம் வாங்கிட்டு நான் வரன் வாங்கிட்டு நான் வந்திருக்கேன், போயும் போயும் ஒரு மனுஷனா என்ன போய் வதம் பண்ண போறா, இல்ல மனுஷன் சார்ந்திருக்கிற அதாவது பெரிய இடமா இருந்தாவது பரவாயில்ல, அதுவும் இல்ல ஒரு குரங்க ஆசிரியச்சிருக்கான், சுயமயவும் அவன் தன்னையே ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவன், நாட்டிலிருந்து காட்டு கட காட்டுக்கு போனவன் அவன், அவனாலயா எனக்கு மரணம் வரப்போறது, அவனிடத்துல எதுக்கு நான் பயப்படணும்னு கொக்கரித்தவன் ராவணன். இப்ப ராவணனுக்கு சந்தேகம் வந்துடுத்தான். ததஸ்திரபந்தம் ஆசாத்ய எதி முக்தம் ரிபு மம சம்சயஸ்தமிதம் சர்வம் அனுபஷ்யாம்யஹம் பலம். இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுத்து, இந்த ராவணன் ராமனுடைய பலம் எப்பேற்பட்டதுன்னு. கருத்மான் வாக்காலேயே நேத்தி சொன்னவர் சொன்ன, அசுராவா மகாவீர்யா தானவாவா மகாபலாக சுராஷ்டாபி சகந்தர்வாக புரஸ்கிருத்திய சதக்கிருத்தும் நேமம் மோட்சயிதும் சக்தாக சரபந்தம் சுதாரணம். இது கருத்மானுடைய வார்த்தை. இந்திரனே வந்தாலும் கூட மொத்த 33 கோடி தேவதைகளும் வந்தா கூட ராட்சசர்கள் அசுரர் எல்லாரும் வந்தா கூட இந்த அஸ்திரம் ராகாஸ்திரத்திலேருந்து மீட்டு கொடுக்கறதுன்றது முடியவே முடியாத ஒரு விஷயம். அப்படி அக்கையாலதான் நானே நேரம் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அப்பேற்பட்ட நாகாஸ்திர பந்தமும் ராமனுக்கு விடுபட்டு போயிடுச்சுனாக்க அப்ப ராமனுடைய பராக்கிரமம் எப்படி இருக்கணும்ன்றது அவசியம் யோசனை பண்ண வேண்டிய விஷயமாக இருந்துருக்கு என்று சொல்ற. அப்ப சொல்லச்சே அவருடைய சேனாபதி தூம்ராட்சன் ஒருத்தன், அந்த தூம்ராட்சன் நான் போய் அந்த சண்டைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா ரதசீருஷே மகாபீமோ கிருத்னஸ்ச நிபபாத. தூம்ராட்சன் கிளம்பச்சேயே ஒரே அபசகுனமா, நாம கிளம்பச்சே கருத்மானுடைய கருத்மான் எதிர வந்து பார்த்தோமானாலும் சரி, பட்சியில கருத்மான பார்த்தோம்னாலும் சரி, கருத்மான் கீங்கு ஒரு சப்தம் வரும், அந்த கருத்மான் பண்ற சப்தத்தை கேட்டோமானாலும் சரி, அன்னைக்கு நல்ல காரியங்கள்லாம் நல்லா நடக்கும், அதுல ஒன்னும் சந்தேகமே படுவான. இதே கழுகு வந்ததுன்னா சஜாத்தியமான பட்சி தான், ஆனா அந்த கழுகு வந்ததுன்னாக்கா எல்லாம் விபரீதம் நடக்கும். இந்த தூம்ராட்சம் கிளம்பினா பார்த்தோமானா கழுகெல்லாம் வந்து தொப்பு தொப்புன்னு விழடுதான். அந்தரிக்ஷகதா க்ரூராக சகுனாக பிரத்யஷேதயன்னே ரதசீருஷே மகாபீமோ ருத்ரஸ்ச நிபபாத. இப்படி எத்தனையோ அபசகுனங்கள்லாம் தெரிஞ்சன, அதெல்லாம் லட்சியம் பண்ணாத தூம்ராட்சம் கிளம்பிடும். அந்த தூம்ராட்சம் இங்க வந்து யுத்தம் நடக்கிறது. யுத்த பூமியில ஒரு வியூகம் பண்ணிருப்பா, அந்த வியூகத்துல முதல்ல சாதாரணமானவாள்லாம் இருந்துட்டு இருப்பா, சேனாபதி முன்ன இருந்துட்டு இருப்ப, சேனாபதிக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு, அது கருட வியூகம், பத்ம வியூகம், அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ வியூகங்கள்லாம் உள்ளது. ஒரு கருட வியூகமா இருந்ததுன்னாக்க தலைப்பக்கம் வந்துருப்பா, ரெண்டு ரெக்க பக்கம், ரெண்டு பக்கம் பின்னாடி வால் பக்கம், இந்த மாதிரி எல்லாம் நாலு பக்கத்துலயும் இருந்துட்டு இருப்பா. இதுல வரைச்சே சேனாபதி எல்லாம் முன்ன இருந்துட்டு இருக்கா, அதுக்கு நடுவுல சுக்ரீவன் இருப்பேன், சுக்ரீவனையும் தாண்டி லக்ஷ்மணர் இருப்பார், லக்ஷ்மணரையும் தாண்டி ராமன் இருப்பேரா, அப்படி அவருக்கு ஒரு ரக்ஷணம். இவாள் எல்லாம் மீறினாதான் ராமனிடத்துல போகவே முடியும். இப்ப அங்கிருந்து தூம்ராட்சம் வரா, தூம்ராட்சம் வந்தா யாரோட சண்டை போறது, இவாள்லாம் தாண்டிதான் ராமனோட சண்டை போடணும், இவாளையே தாண்ட முடியல. அந்த தூம்ராட்சம் வந்த உடனே அவனோட சண்டை போடுற ஹனுமான் சண்டை போடுறா, நீலன் முதல்ல இருந்துட்டு இருக்க, ஹனுமான் இருக்கிற பக்கமா போறா, ஹனுமானோட சண்டை போடுற, ஹனுமாரோட சண்டை போடுச்சே ஒரு பெரிய வஜ்ராயுதம் மாதிரி ஒரு பெரிய கதை ஒண்ணு வச்சிருந்தான், அந்த கதையால தூக்கி ஹனுமார் தலையில டுமோன்னு போட்டு முட்டையில போட்டானா, பாத்தயாமாச தூம்ராட்ச மஸ்தகேத ஹனுமத தாடித சதயா தத்ர கதயா பீம வேங்கயாம். அத்தால அடிச்ச உடனே ஒரு க்ஷணம் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சான், ஆனா அதுக்கோசரம் விடல. ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம் கபந்தன் விஷயத்துல, அந்த கபந்தன் சரியா நடந்துக்காதனால வஜ்ராயுதத்தால ஓங்கி மண்டையில போட்டு அடிச்சான் இந்திரன். அது அடிச்ச உடனே அந்த தலை என்ன ஆகி போச்சு, வயத்துல போய் வந்துடுச்சு, வெளியில போய் வந்து வயத்துல நிக்கிறது, அது அப்படியே அமுங்கி போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஹனுமாருக்கு ஒன்னும் ஆகலையா, அவனும் பெரிய பராக்கிரமசாலி தான், தூம்ராட்சன் அடிச்ச உடனே இவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மலையை தூக்கி அவன் தள்ள போட்டேறான். இந்த மலையை தூக்கி தள்ள போட்ட உடனே தூம்ராட்சஸ்யசிரோ மத்யே கிரிசிங்கமோ அபாதயதே ஸவிஸ்பாரித சர்வாங்கா கிரிசிங்கேண தாடிதா பபாத சஹசா பூமௌ விகீர்ணா இவ பர்வதாஹ. அத அவனால தாங்க முடியலையா, தாங்க முடியாததோட மாத்திரமில்ல, வெல்லு கீழே விழுந்துதான், அவ்வளவுதான், இனிமே ஏந்திருக்க முடியாது, ராமரான் திருப்பி ஏந்திருக்கிறதுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவனுடைய கதை. இத்த போய் சொல்ற ராவணன் இடத்துல தூம்ராட்சம் போயிட்டான் அப்படின்னு சொன்னான். தூம்ராட்சம் சொன்ன உடனே அடுத்தது அனுச்சு, கச்சத்வம் வீர நிரியாகி ராட்சசை பரிவாரித ஜஹிதாஜரதிம் ராமம் சுக்ரீவம் வானரை சாஹா. மொத்த வானரங்களோட ராமனையும் கொன்னுட்டு வரணும்னு சொல்லி வஜ்ரதம் ஒத்தன். இதெல்லாம் ஒரு காரம் இடுகுறி பெயரா கூட இருக்கலாம், இது காரண பெயராகவும் இருக்கலாம், ரெண்டு விதமாகவும் இருந்துட்டு இருக்கலாம். இவனுடைய பல்லு எப்படி இருந்துட்டு இருக்கும்னா வஜ்ராயுதம் மாதிரி இருந்துட்டு இருக்குமா, பல்லாலேயே கடிச்சு துப்பிட்டு போயிடுவானா மொத்த பேரையும். இவ பெரிய சண்டை போடுறான், இது குரங்கோட எல்லாம் சண்டை போடுறான். இப்ப சண்டை போடச்சு இதுக்காகவே காத்துன் இருக்கார் அங்கதான், எப்ப வரப்போறா இவெல்லாம் ராட்சசாலாம் வரப்போறா, அவளை துன்பம் பண்ணணும்னுட்டு அங்கதனுடைய ஒரு புஜ பராக்கிரமத்தினால வஜ்ரதமுற்றனும் போயாச்சு. இவா ரெண்டு பேரும் போனதை பார்த்த உடனே ரொம்ப ராவணனுக்கு கோபம் வந்துடுத்து. அப்ப யார் அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு பாக்குறாரு. அகம்பனன்னு ஒத்த அந்த அகம்பனனை அனுப்பிச்சு வைக்கிறார். ஏஷ சாஸ்தாச்ச கோப்தாச்ச நேதாச்ச யுதி சத்தமஹ பூதி காமச்ச மே நித்யம் நிச்சஞ்ச சமர பிரியஹ ஏஷ ஜேஷ்யதி காகுஸ்தௌ சுக்ரீவஞ்ச மகாபலம். அகம்பனன்னா அசைக்க முடியாதவன் அர்த்தம். அந்த ஜப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட அவ யாராலையும் அசைக்க முடியாத புஜபலத்தை உடையவன் என்று பெயர். பேரே அதி பயங்கரமாக இருந்துருக்கு. அவனுக்கு சண்டைன்னா எப்ப பார்த்தாலும் இஷ்டமா. அது எங்க சண்டைன்னா அது லங்கையிலேயே சண்டை வந்துருத்தோம்னாக்கா உடனே போய் அவன் அந்த சண்டையில போய் ஜெயிச்சுட்டு தான் வருவான். நித்யம் ச சமர பிரிய பூதிகாமச்ச நித்யம். எப்பவும் தனக்கு ஒரு புகழ் வரணும் புகழ் வரணும்னு நினைக்கிறவனா. இந்த சண்டைக்கு போனா இந்த சண்டையில போய் நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றவனா. அவனை போய் அனுப்பிச்சு வைக்கிறான் ராவணன். நீ போய் வானர கூட்டங்கள் எல்லாத்தையும் அழித்து ராமனையும் அழிச்சுட்டு வான்னு சொல்லி சொல்ற. அந்த அகம்பனன் வர அந்த அகம்பனனையும் அனுமான் வதம் பண்ணிடுற. அவ இந்த சமாச்சாரமும் தெரிஞ்சு போயிடு. அப்போ அடுத்தது சேனாபதி, ராவணனுடைய சேனாபதி பிரஹஸ்தன்னு பேரு. அந்த பிரஹஸ்தனை மாத்திரம் அனுப்பிக்கல, பிரஹஸ்தனோட கூட பெரிய ஒரு சைன்யத்தையே அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த பெரிய சைன்யத்தோட பிரஹஸ்தன் வரா ராட்சச கும்பலோட. அங்கேருந்து கிளம்பி வரா. அந்த கிளம்பி வரச்சேயே இத்தனை பேருமா ராட்சசா எல்லாம் வர்றது. தேர்லையும் யானை மேலையும் குதிரை மேலையும் காலாளாகவும் நாலு விதமாகவும் அப்படி வறந்து கிளம்புறது எப்படி இருந்துருக்குன்னா அந்த தூள் கிளம்பி ஆகாசம் வரைக்கும் போயிட்டான். தேவதைகள்லாம் என்னன்னு இருக்கலாம். இவாளுடைய பலம் என்ன, இன்னைய சண்டையில எப்படி பலனாக இருக்கு என்னன்றத பார்த்துட்டு இருக்கா. மேல ஆகாசத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். அந்த தேவதைகளால கூட பலத்தை பார்க்க முடியாது போயிட்டான். விண்ணை விழுங்கிய தூளியின் விண்ணோர் எண்ணெய் விழுங்குதலின் கரை காணார். விண்ணை விழுங்கிய சேனையை யாரும் பண்ணை விழுங்க உணர்ந்திலர் பண்பால். இவளால எவ்வளவுன்னு அளவே பண்ண முடியலையாம். அந்த தூள் போய் கால மேல வரைக்கும் போயிட்டதுனால இவளுடைய இவனுடைய பிரஹஸ்தனுடைய பராக்கிரமம் எவ்வளவு, இவளோட எவ்வளவு கும்பல் போறதுன்னு தெரியுதுதான். கல்கிளர் தேரோடு கால்வரையோடும் மேல்கிளர் பல்கொடி வெந்திரை வீச மால் கடலானது மாப்படை வாள்கள் பல்கிளர் பல்கிளர் மேனிடை ஆடிய பண்பால். அந்த சக்கரங்களோட கூட பிரகாசமா இருக்கு தேர்கள். அந்த தேர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அது அந்த அந்த யானை எல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்க ஒரு மலைக்கு கால் முளைச்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு பெருசு பெருசா யானையா. அது மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் அந்த தேர் மேல எல்லாம் கொடிகள், அவளுக்கு உண்டான ஒரு சின்னத்தோட கொடிகள் எல்லாம் வீசுறதான். அங்க வீசுற வாள் எல்லாம் பார்த்தோம்னாக்க வாள் எல்லாம் அப்படியே பல பல பலான்னு மின்றது. இதெல்லாம் பார்த்தா ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்குன்னு ரூபணம் பண்ற கம்பனாட்டாழ்வா. இப்பேற்பட்ட பெரிய கும்பல் வர்றது. இத ராமர் பாக்குற சிரிச்சுண்டே இருந்துட்டு இருக்கிறான். இவருக்கு இது வரைக்கும் யாருமே காரியம் வைக்கல. என்ன இது வரைக்கும் யார் வந்தாலும் அவள் அனுமார் பாத்துக்கிறார், அங்காதம் பாத்துக்கிறார், சுக்ரீவன் பாத்துக்கிறார், இவெல்லாம் பாத்துக்கிறாளே தவிர ராமர் கிட்ட வரைக்கும் வரவே முடியலையா. கூடவே எப்பவும் இருந்துட்டு இருக்கார் விபீஷணன். அந்த விபீஷணனை பார்த்து கேக்குறாரா ஒரு புன்சிரிப்போட, இவன் இவ்வளவு கும்பல அழிச்சுட்டு வரான், இவ்வளவு கும்பல அழிச்சு வந்தாலும் எத்தனை பேர் இவெல்லாம் தாண்டி எங்க என்னண்ட இவன் வரப்போறான் பாத்துக்கலாம்னு. தத்பிரஹஸ்தம் நிர்யாந்தம் திருஷ்டா ரணகிருதோஜபாம் உவாச சஸ்மிதம் ராமஹ விபீஷணம் அரிந்த மகாம் கேஷ சுமஹாகாய பலேன மகதா வ்ருதாம் ஆகச்சதி மகாவேக ஹிம்ரூபல பௌருஷா. இவன் யாரு இவ்வளவு வேகமா இவ்வளவு சைன்யத்தோடையும் குடு குடு குடுன்னு ஓடி வரான். இவன் இவனுடைய பராக்கிரமம் என்ன, இவன் எப்படிப்பட்டவன், என்ன சமாச்சாரம்ன்றத எனக்கு சொல்லுன்னு கேக்குற பெருமாள் விபீஷணன் இடத்துல. அவன் சொல்றான் இவனுக்கு பிரஹஸ்தன்னு பேரு, இவன் தான் சேனாபதி அப்படின்னு தான் சொல்லிட்டு வர. அப்போ பெரிய சண்டை நடக்கிறது. ஆர்த்தஸ்வனஞ்சஸ்வனதாம் சிம்ஹநாதஞ்ச நர்ததாம் பபூவ துமுலஹா சப்தஹா ஹரீணாம் ரட்சசாம் அபி. ஒத்தனே ஒத்தம் வரல, அத்தனை ராட்சச கூட்டங்களோட வந்திருக்கான். இங்கேயும் இவ்வளவு குரங்கு கூட்டங்கள் இருக்கு. இந்த குரங்கு கூட்டத்துக்கும் ராட்சச கூட்டத்துக்கும் நடுவுல பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல பார்த்தோம்னாக்க அடிபட்டவன் ஓர்னு அழறான், அதே சமயத்துல அடி கொடுத்தவன் இருக்கான்னு ஒரு கர்ஜிக்கிறான், ஓ ஆயிடுச்சு அப்படின்னு. இது ரெண்டு பட்சத்திலயும் நடக்கிறது, ராட்சச பட்சத்திலயும் நடக்கிறது, வானர பட்சத்திலயும் நடக்கிறது. இது யாருமே எதிர்பார்க்காததாக ஒரு இருந்திருக்கான். இத ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா வால்மீகி மகர்ஷி சொல்ற, ஹதவீரௌகவ பிராந்து பக்னாயுத மகாத்ருமாம் சோணிதௌக மகாதோயாம் யமசாகரகாமினி. இது ஒரு நதியாட்டம் இருந்திருக்குன்னு, இந்த சண்டை போடுறது இருக்க இது ஒரு நதி மாதிரி இருந்திருக்கான். என்ன இப்படி ஒரு நதி மாதிரி இருந்த ரூபணம் பண்ணச்சு, அந்த நதியாக இருந்திருக்கிறது என்னன்னா, ஒரு ரெண்டு ஹத வீரௌகவ பிராந்து வானராணாம் ஷரீரைஷ்டராட்சசானாம் சமேதினி பபூவ நிஜிதா கோரா பதிதைரிவ பர்வதை தாமஹி ருதிரௌகேண பிரச்சன்னா சம்பிரகாசதே சஞ்சன்னா மாதவே மாசி பலாசைரிவ புஷ்பிதா. மாதவே மாசி பலாசைரிவ புஷ்பிதா மதுஷ்ச மாதவஷ்ச வாசந்திகா ருது என்ன சொல்றது. அந்த வசந்த ரத்துல பலாச புஷ்பம் பூத்திருக்குமா, அது சக்க சிவன்னு இருந்துட்டு இருக்குமா, அது மொத்தம் பார்த்தோம்னாக்க அது அப்படியே அப்படி அது இவாளெல்லாம் அப்படியே அடிபட்டு ராட்சசாலும் இவாளும் அடிபட்டு கிடக்குற. இந்த அடிக்கப்பட்டு கிடக்கிறதுனால இது மொத்தம் வந்து அப்படியே பலாச புஷ்பம் பிரிய பிரிவாளா இருந்துட்டு இருக்கிறது, பலாச புஷ்பம் பூத்திருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த நதியில ஆறு ஓடுறது, ரத்த ஆறு ஓடுற நதியில, நதியில எப்படி நதினு ஒண்ணு இருந்ததுனாக்கா அதுல தீர்த்தம் ஒண்ணு இருக்கணும், அதுக்கு கரை ஒண்ணு இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தா தானே அது நிறைய நதி ஆகும். அதுதான் சொல்ற வரிசையா எல்லாமே இருந்துட்டு இருக்கான் பூர்ணோபமையாக. இந்த இடத்துல சொல்ற இந்த நதி எப்படின்னா, உபய சேனாகிரியில் அவளுடைய சமூகம் இருந்துட்டு இருக்க, இந்த பக்கத்துல விழுந்து கிடக்குற, அந்த பக்கத்துல வானரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது, ஒரு பக்கத்துல அடிபட்டு ஒரு பக்கத்துல பார்த்தோம்னாக்கா ராட்சதெல்லாம் விழுந்து கிடக்குறான். இதுதான் கரையாட்டம் இருந்துட்டு இருக்கான், நதியினுடைய கரையாட்டம் இருந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஆயுதங்கள்லாம் உடப்பட்டு விழுந்து கிடக்கிறது, அந்த ஆயுதங்கள்லாம் மரங்கள் மாதிரி இருந்துட்டு இருக்காதான். அந்த கரைனா கரையில இருந்த மரங்கள்லாம் இருக்கணுமோ இல்லையோ, அதுக்கு அதுல ஜலம் ஓணுமே, ஜலம் எதுன்னா ரத்த ஆறு பெருகிறது, அதுதான் ஜலமாக இருந்திருக்கு. ஹத வீரௌகவ பிராந்து பக்னாயுத மகாத்ருமாம் சோணிதௌக மகாதோயாம் யமசாகரகாமினி. நதின்றது சமுத்திரத்துல போய் கலக்கணுமே, இந்த ரத்த ஆறு எந்த சமுத்திரத்துல போய் கலக்கிறதுன்னா யமசாகரத்துல போய் கலக்கிறதுதான். யமன் அங்க இருந்துட்டு இருக்கான் சமுத்திரம் மாதிரி, யுத்த பூமியில யமன் எப்பவும் இருக்கிறதுன்றது ஒரு பிரசித்தி. ஆகையால யமன் அங்க இருந்திருக்கிறதுனால யமசாகரத்துல கலக்கிறதா போச்சாதுலாம் பின்னகாய சிரோ மீனாம் அங்காவயசாத்வலாம். யக்ப்ளீக இது நம்ம ஹிருதயத்துல இடது பக்கத்திலையும் வலது பக்கத்திலையும் இருக்கிற ஒரு மாம்சம். அந்த மாம்சம் எப்படி இருக்குன்னாக்க சேராட்டம் இருந்துட்டு இருக்கு. ஒரு நதின்னு இருந்தா நதியில சேர் இருக்கணும் இல்லையோ, அது சேராக இருந்துட்டு இருக்கான். இது ஒத்தரா ரெண்டு பேரா, எத்தனை பேர் அடிபட்டு விழுந்து கிடக்கிறா, ராட்சசாலும் வானராலும் அடிபட்டு விழுந்து கிடக்கிறா, இதுவே ஒரு சேரா இருந்துட்டு இருக்கான். அங்க அங்கங்க ஒரு தலை எல்லாம் இருக்கு. இந்த தலையெல்லாம் பார்த்தோம்னாக்க அங்க புல்லு முளைச்சிருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது மொத்தம் ஒரு நதி இருந்துனாக்க அது ஹம்சம் இருக்கணும், ஹம்சம் சப்திக்கணும். இங்க ஹம்சம் வரல, இங்க கழுகு வருது. கிருத்த ஹம்ச கண கீர்ணாம் கங்கசாரசேவிதாம். சாரசம் அந்த பட்சி ஹம்ச விசேஷம் தான் அது. அது வெள்ளையா இருக்கும். அது இங்க கழுகு இருந்துட்டு இருக்க இது வெள்ளையா சில கழுகு வருது. இது மாத்திரமில்ல, அங்க இருக்கிற அழுகு குரல், அழுக்குரல் கேட்கறத, அந்த அழுக்குரல் தான் இதுகளுடைய சப்தம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த நதியை யாரால தாண்ட முடியும்? வீரனாக இருக்கிறவனாலதான் தாண்ட முடியும். ஒரு பேடியா கணக்கு இருந்தான்னாக்க அவனால இதை தாண்டவே முடியாது. தாம் காபுருஷதுஸ்தானம் யுத்த பூமியம் நதியம். இந்த யுத்த பூமிய அப்படியே அழைத்து இத பாக்குற ராட்சசா கபிமுக்கியாச்சேருஸ்தாம் துஸ்தராம் நதியம். ராட்சசால் கபிமுக்கியால் இவ ரெண்டு பேரும் அந்த நதியை தாண்டறான்னா கோபுரிய சண்டை நடக்கிறதுன்னு அந்த சண்டைய இப்படி வால்மீகி வர்ணிக்கிற. அப்போ நீலன் பிரகஸ்தன் போய் நீலநடத்துல போய் ஒரு சண்டை போடுறான். இப்படி பர பிரகாலமா நீலனுக்கும் அந்த பிரகஸ்தனுக்கும் சண்டை நடக்கிறது. சண்டை நடக்கிறது நீலன்றவர் சேனாபதி. அந்த சண்டை நடக்கிச்சு. இவர் கண்ணே திறக்க முடியாது, பாணங்களை போட்ட கண்ணை மூடிண்டு நிமீல தாட்சா சகதா நீலகா சேதுராசதாம். ஒரு பெரிய காரியத்தை பண்ண அந்த பிரகஸ்தனை வதம் பண்ணிட்டு. இப்படி எல்லாரும் போயாச்சு. இந்த சமாச்சாரமும் ராவணனுக்கு தெரிஞ்சுதான். இப்படியே இருந்தா ஆகாது, நாமளே நேர போய் பார்க்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். நாவஜ்ஞாரிபவே காரியா எஹி இந்திர பல சதனாம் சோதிதா சைன்ய பாலோமே சானுஜாத்ரஹா சகுஞ்சரஹா சோஹம் ரிபு விநாசாய விஜயாயா விசாரயன்னே ஸ்வயமேவ கமிஷ்யாமி ரணசீருஷம் ததத்பூதம். ராவணன் அந்த சபையில சொல்றான், அன்னைக்கு விபீஷணன் சொல்ல செல்லாம் இவனுக்கு ஏற்புடையதாக இல்ல, ஏத்துக்கிற மாதிரி இல்ல. எதிராளியினுடைய பலத்தையும் பார்க்கணும், நம்மளுடைய பலத்தை பார்க்கணும். வாலியே வதம் பண்ணிருக்காருனாக்கா ராமருடைய பலம் எப்ப ஏற்பட்டது? அவரோட சீத்தைய கொண்டு கொடுத்து ஒரு சந்தி பண்ணிக்கோன்னு விபீஷணன் அன்னைக்கு சொன்னான். அந்த விபீஷணன் சொன்னது எதுவுமே காதுல வாங்கிக்கல. இப்ப இவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப ராவணன் சொல்றான், இப்ப தூம்ராட்சன் போயாச்சு, வஜ்ரதம்ஷன் போயாச்சு, அகம்பனன் போயாச்சு, பிரஹஸ்தனும் போயாச்சு. பெரிய சேனாபதி, பெரிய பெரிய பராக்கிரமசாலி பிரஹஸ்தன் மாத்திரம் போல, பிரஹஸ்தனோட கூட எத்தனையோ நம்ம சைன்யமே போயிட்டு. இவ்வளவும் போயிட்டு நான் இன்னும் இங்கேயே உட்காந்துன்னாக்க நான் எதிராளியுடைய பலத்தை தெரிஞ்சின்றவனாக நான் ஆக மாட்டேன். நானே நேர போய் பாக்குறேன். நானு ஸ்வயமேவ கமிஷ்யாமி ரணசீரசன் ததத்பூதம். அந்த ரணத்துக்களத்துக்கு நானே நேர சென்று நான் பாக்கறேன்னு தீர்மானம் பண்ணிட்டான். பண்ண உடனே அங்கிருந்து கிளம்பி வரானா ராவணன். சசைல ஜிமூத நிகாச ரூபை மம்சாசனை பாவக தீப்த நேத்ரை பபௌ வ்ருதோ ராட்சசராஜ முக்கியஹ பூதைர் வ்ருதோ ருத்ர இவ அமரேஷஹ. ராவணன் மாத்திரம் வரல, ராவணனோட ஒரு பெரிய படையே வருது. ராட்சசால யார் யாரெல்லாம் பிரமுகாளாக இருந்துட்டு இருக்காளோ அத்தனை பேரும் வந்துட்டு இருக்கா ராவணனோட கூட. இது எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, மகரிஷி சொல்ற சிவபெருமான் தன்னுடைய பூத கணங்களோட வரா மாதிரி இருந்துட்டு இருக்கான். இவள் எல்லாம் பார்த்தவானா மகர்ணவாபிரஸ்தனிதம் ததர்ஷ சமுத்யதம் பாதபசைலஹஸ்தம். அங்கேந்து வந்து பாக்குற பார்த்த உடனே தத்ராட்சசானீக மதி பிரச்சண்டம் அலுக்கிய ராமா புஜகேந்திர பாஹு விபீஷணம் சத்ரபதம் வரிஷ்டம் உவாச்ச சேனானுகத பிருத்துஸ்ரீ. இப்படி ஒரு பெரிய ராட்சச அதி பயங்கரமான ராட்சச சேன பெருமாள் பாக்கிறார், சக்கரவர்த்தி திருமகன் பாக்கிறேரா, விபீஷணனை பார்த்து கேக்குறேரா, அங்க ராமனை பார்த்து சில விசேஷங்கள்லாம் மகர்ஷி போடுறார், அததான் பார்க்கணும் விசேஷத்தை. விபீஷணம் சத்ரபுதம் வரிஷ்டம் உவாச்ச சேனானுகத பிருத்துஸ்ரீ. விபீஷணனை பார்த்து சேனா, அவர் ராமர் எப்படிப்பட்டவர் இருக்குன்னு, சஸ்திரபுதாம் வரிஷ்டகா, சஸ்திரம் தரிக்கிறவாள் எல்லாருக்கும் அட்டிலும் மிகச்சிறந்தவராக இருந்திருக்கிறவர் அவர் ராமர். அதோட மாத்திரமில்ல, அவருடைய விபீஷணர் பக்கத்தில் இருக்கிறது பிருத்து ஸ்ரீஹி என்ற. எப்ப இவ்வளவு பெரிய யுத்தம் வரப்போறது, யுத்தம் வரப்போறதுன்னு அவர் எப்ப ராவணன் வரப்போறான், அவனை நாம துவம்சம் பண்ணலான்னு அதையே நினைச்சுண்டு இருந்திருக்கிறவர் அவர். ஆகையால அவரிடத்துல அவர் எப்படி ஒரு மகா கோபத்தோடு இருந்திருக்கார், யுத்த உற்சத்தினால அவருடைய தோள்கள்லாம் வளர்ந்து போறதான், யுத்தம் வருதுன்ற ஒரு சந்தோஷத்தினால அவருக்கு ஒரு சோபை, தனிப்பட்ட ஒரு சோபை ஏற்படுறது. அப்பேற்பட்ட ராமர் விபீஷணனை பார்த்து கேட்கிறே, கத்தேதமக்ஷோபியமபீருஜுஷ்டம் சைன்யம் மகேந்திரோபகம் நாகஜுஷ்டம், இது யாருடைய சைன்யம் இது சொல்லுப்பா என்று விபீஷணனை கேட்கிறேன். அதுக்கு வரிசையா விபீஷணன் சொல்லிட்டு வரான், தோ பெரிய ஒரு யானை மேல ஒருத்தன் ஏறிண்டு வரானே அவன் தான் அகம்பனன்னு பேரு, ஒருத்தன் தேர் மேல ஏறிண்டு வரானே இவன் தான் இந்திரஜித்து, நேத்தி உங்களை எல்லாம் நாகபாசம் போட்டு அடிச்சு கீழே தள்ளினவன் இவன் தான் இந்திரஜித்து வந்துட்டு இருக்கான். நேத்தி நாம அவனை பார்க்க முடியல, என்ன மறைஞ்சிண்டு பண்ணதுனால, இப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் இவன் தான் இந்திரஜித்து. அவன் பக்கத்துல இன்னூத்தம் வரான் பாருங்கோ, பெரிய வில்லு தூக்க முடியாத வில்ல தூக்கிட்டு வரானே, அவனுக்கு அதிகா என்ன பேரு, இன்னொருத்தன் இவ்வளவு பெரிய தொப்பையோட கூட பெரிய சப்தம் பண்ணிட்டு கர்ஜனை பண்ணிட்டு வரானே அவனுக்கு மகோதரன் பேரு, அவன் பக்கத்துல இருக்கவனுக்கு மகாபார்ஷன் பேரு, கும்பன் பேரு, நிகும்பன் பேரு, இவெல்லாம் வந்துட்டு இருக்கான். இவ எல்லாரும் புடை சூழ மத்தியத்துல தேர்ல ஏறிண்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருங்கோ, யமநாட்ட இருந்துட்டு இருக்கான, அவன் தான் என்னுடைய தமையன் ராவணன் என்று சொல்றான். ரதம் சமஸ்தாய விபாத்யுதக்ரஹநரந்தகோசோ நகசிங்கயோதி யச்சைஷ நானாவித கோரரூபை வ்யாக்ரோஷ்ட்ர நாகேந்திர மிருகாஸ்வவக்த்ரை பூதைர்வ்ருதோ பாதி விவருத்தநேத்ரை யோசௌ சுராணாமபி தர்பஹந்தா. ராவணனோட விரச்சை வரதெல்லாம் பார்த்தமான கோரகோரமா இருந்திருக்கிற பிராணிகள்லாம் வரதான், அது புலி வருது, ஒற்றம் வருது, இந்த மாதிரி இது அந்த மாதிரி, அதே மாதிரி அந்த மாதிரி புலி மாதிரி மூஞ்சி, ஒட்டகம் மாதிரி மூஞ்சி, இப்படி எல்லாம் இருக்கிற ராட்சசாலாம் கூட சேர்ந்து வரலாம். இவளோட சேர்ந்து வர ஒரு பெரிய தேஜஸோட வரான அவன் தான் தேவதைகளால கூட வெல்ல முடியாத, தேவதைகளையும் வென்றவனாக இருந்திருக்கிற ராவணன். அதுதான் சொல்ற அவ, அத்தைஷ ரக்ஷோதிபதி மகாத்மா பூதைர் விரதோ ருத்ரைவாவபாதி அசௌ கிரீட்டி சலகுண்டலாஸ்யஹ நகேந்திர விந்தியோபம பீமகாய அசௌ கிரீட்டி. கிரிய கிரீட்டம் போட்டுருக்கான், அந்த கிரீட்டம் அத வந்து அதுக்கு காரியம் இருக்கு, ஆகையாலதான் அந்த கிரீட்டின்ற சப்தத்தை இப்ப சொல்றான். அந்த கிரீட்டி எப்படி காதுல குண்டலம் போட்டுருக்கா, அது அப்படியே ஆடிண்டு ஆடிண்டு வரதான். சலகுண்டலாஸ்யா நகேந்திர வித்யோபம பீமகாய விந்திய பருவத்தம் மாதிரி இருந்துட்டு இருக்கிற பெரிய சரீரத்தோட இருந்துட்டு இருக்கான். மகேந்திர வைவஸ்வத தர்பஹந்த இந்திரனுடைய தர்ப்பம் கொழுப்பு அடைக்கினவனும் ரக்ஷோதிபா சூரிய இவ இவன் சூரியன் மாதிரி பிரகாசிச்சுட்டு வரான், இவன் தான் ராவணன் என்று சொல்றார். அத பாக்குற ராவணனை பாக்குறான் ராமன். பார்த்த உடனே அவரும் சொல்றான், அஹோ தீப்த மகாதேஜா ராவணோ ராட்சசேஸ்வர ஆதித்யேவ துஷ்பிரேட்சா ரஷ்மிபிர் பாதி ராவணம். ஆதித்யேவ சூரியன் மாதிரி இவன் பிரகாசிக்கிறான், என்ன தேஜஸ்லாப்பா, எதிராளியும் கொண்டாடுறவன் ராமன் தான், வேற யாரும் கிடையாது, இவ்வளவு பெரிய பராக்கிரமம் இவனுக்கு அப்படின்னா, இப்படி இது யமன் மாதிரி வரச்சு திஷ்டியாய மத்திய பாபாத்மா மம திருஷ்டி பசங்கதா அத்திய குரோதம் விமேட்சாமி சீதாஹரண சம்பவம். இத்தனை நாள் வரைக்கும் என் கண்ணுக்கு படல இந்த பையன், இன்னைக்கு என் கண்ணுல பட்டுட்டான், இப்ப நான் என்னுடைய கோபத்தை வரவழிச்சுண்டு அவனோட நான் சண்டை போடுறேன் நானே என்று வில்ல எடுத்துட்டு அங்கிருந்து போறேறான். போன அந்த வில்ல எடுத்து அத அப்படியே வந்து நான் ஏத்தி வச்சு ஒரு சப்தத்தை உண்டு பண்ணுறான். அந்த சப்தமே எல்லாருக்கும் அப்படியே பயத்தை உண்டு பண்ணும்படியாக இருந்துருக்கு. ராவணன் நேர வரான், வந்த வழியில எத்தனையோ குரங்குகள், இத்தனை குரங்குகளையும் துவம்சம் பண்றான். சசாயகோ ராவண பாகு முக்தா பிரகாச நிப்ரக்ஷவபு பிரகாசம் சுகிரீவ மாதாஜ்ய விபேத வேகாது குஹேரிதா கௌஞ்சமிவோக்ரசக்தி. முதல்ல மீதி வானரங்கள்லாம் முதல்ல இருக்கு, அதை தாண்டி சுக்ரீவனை தாண்டி வந்துட்டான். சுக்ரீவன் அவனோட ராவணன் தான் நேர பார்த்து ஏற்கனவே ஒரு வாட்டி தான் துந்து யுத்தம் பண்ணிருக்கானே, அது பார்த்த உடனே இப்ப மறுபடியும் சண்டை போடணும்னு தோணுச்சு. சுக்ரீவன் ராவணனோட சண்டை போட்டான். அன்னி மாதிரி நான் ஒன்னு குத்து வாங்கிட்டு போவேன்னு நினைச்சுக்காத, இன்னைக்கு கையில பானத்தோட இருந்துட்டு இருக்கேன்னு ஒரு பெரிய பானத்தை அனுப்பிதான் அடிச்சாக்க பானத்தால் அடிச்ச துகில் கீழே விழுந்துட்டான். அந்த பானத்தால கீழே விழுந்தது சுக்ரீவன் கீழே விழுந்துட்டான்னா, இவ்வளவு பராக்கிரமசாலி அன்னைக்கு இவ பிராசாதத்துல மேல இருந்துட்டு சுக்ரீவனும் ராவணனும் சண்டை போட்டதை பார்த்தவா, இப்ப ராவணன்ல இருந்து அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறத பார்த்த உடனே ராட்சசாளுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமா, இத பார்த்த உடனே ஐயோ இவனுக்கே வந்துடுத்தான்னு கவாட்சன் கவயன் சுஷேணன் எல்லாரும் கூட கூட பெரிய பெரிய மலையும் ஒரு இத்தையும் தூக்கிட்டு ஓடி வர தூக்கி வந்தா மொத்த பேரையும் துவம்சம் பண்றாரு. இப்படி துவம்சம் பண்ணின உடனே இதுகள்லாம் பார்த்தது குரங்குகளால ஒன்னும் சமாளிக்க முடியல, சமாளிக்க முடியாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ராமனிடத்துல போய் கதறிண்டு விழறதுகள். சாகா மிருகா சாவண ராவண சாஹயகார்த்தா ஜக்மு சரண்யம் சரணம் ஸ்மராமம் ததோ மகாத்மா சதனு தனுஷ்மான் ஆதாய ராம சஹசா ஜகாம. இது ஏதோ சண்டையை நடக்கிறதுக்கு, சண்டையை நடக்கிறது ஏதோ சமயத்தை போக்கடிக்கிறதுக்காக சொல்றேன்னு நினைச்சுக்குவானா, இந்த சண்டை நடக்கிறதுல ஒரு சூக்ஷம் இருக்கு, அதுக்காக தான் இவ்வளவு விஸ்தாரமா இப்படி சண்டை போடுறத பத்தி நான் சொல்றேன். நான் இது என்ன சூக்ஷம்னா, இந்த ஸ்லோகத்துல வர சூக்ஷம் தான். இந்த ஸ்லோகத்துல சொல்ற சாகாமுகா ராவண சாயகாஸ்தா ஜக்மு சரண்யம் சரணம் ராமம், ராவணிடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டுகள் இத்தனை குரங்குகளும், ஆர்த்தாகா சாகா மிருகாகா என்பதாக, ஆர்த்தாகா ஆர்த்தியோட இனிமேல் நாம பழைக்க மாட்டோம் என்கிற ஒரு பெரிய வேதனையோட துக்கத்தோட போய் ராமனிடத்துல சரணாகதி பண்றான். தத்தோ மகாத்மா சதனு தனுஷ்மான் அதாய ராம சகசா ஜகாமா. தத்தகா அப்படின்னாக்கா உடனே நட்டோம், அதற்கு பிறகு எப்பயோ நடக்கிறது இல்ல, நடந்ததுன்னு நடந்த உடனே. இங்க பண்ண சரணாகதி இத்தனை பண்ண சரணாகதிக்கும் இந்த சரணாகதிக்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. சுக்ரீவன் சரணாகதி பண்ணா, மகர்ஷிகள்லாம் சரணாகதி பண்ணா, த்ரிஜட சரணாகதி பண்றா, இப்படி எத்தனையோ சரணாகதியை நாம இதுவரைக்கும் பார்த்தோம் ராமாயணத்துல. இந்த சரணாகதிக்கும் அந்த சரணாகதிக்கும் வித்தியாசம் என்னன்னா, இவள்லாம் அப்பவே அடிபட்டு இன்னும் ஒரு க்ஷணம் இருந்ததுன்னாக்க இவளுடைய பிராணம் போயிடும். ஆர்த்தாளா வந்து சரணாகதி பண்றா, சுக்ரீவனுக்கு சரணாகதி பண்ணதுனால என்ன, சுக்ரீவனுக்கு அவனுடைய இழந்த ராஜ்யத்தையும் மனைவியும் மீட்டு கொடுக்குற. மகர்ஷிகளுக்கு காலக்கிரமேண கரதூஷண வதங்கள்லாம் பண்ணி நீங்க பாட்டுக்கு சொஸ்தமா தபஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்ற, உடனே எந்த காரியமும் பண்ணல. இப்ப இந்த இடத்துல என்னன்னா உடனே பண்ண வேண்டியிருக்கு. இந்த பிரபத்தியில ரெண்டு விதமான பிரபத்தி இருக்கு, ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தி என்பதாக. நமக்கு இப்ப நம்மளாம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கிற பிரபத்தி இருக்க, இது திருப்த பிரபத்தி. திருப்த பிரபத்தினாக்க நாம கொஞ்சம் இப்ப பகவத் கைங்கரியம் தான் புருஷார்த்தம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் சீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்தை இழந்துதான் நம்மளுடைய கர்மாவனுடைய பலனால இங்க சுகமோ துக்கமோ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும். ஆகையால இது எல்லாம் தெரிஞ்சுட்டு காலக்ஷேபம் பண்ணவாளா இருந்தாலும் கூட உனக்கு மோட்சம் கொடுக்கற நாளைக்கே வந்துடுறேன்னா யாரும் வரமாட்டோம். நமக்கு நாம பிரார்த்தனை பண்ணின்ற சரணாகதியே என்னன்னா, ஏதத் தேஹாவதானே மாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம் ஸ்வச்சேஷத்வே ஸ்திரதயம் த்வப்ராப்தேக பிரயோஜனம் நிஷித்த காம்யரஹிதம் குருமாம் நித்ய கிங்கரம். சுவாமி ஞாத தசகத்துல சாதிக்கிறார், ஏதத் தேஹாவசானே மாம் தொத்பாதம் பிராபய. இந்த தேகாவசானம், இந்த பிராரத்த என்னுடைய பிராரத்த கர்மாவனால ஏற்பட்ட இந்த தேகம் எத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் இதை நான் அனுபவிச்சுட்டு போறேன் நானு. இந்த தேகாவசானத்துல இன்னொரு தேகம் இல்லாமல் இன்னொரு ஜென்மா இல்லாமல் எனக்கு ஒரு மோட்சம் கொடுத்தேனா போறும்னு நாம பிரார்த்திச்சிருக்கோம். இது திருப்த பிரபத்தி. ஆர்த்த பிரபத்தி, இந்த தேகத்துல கூட இனிமே என்னால இருக்க முடியாது, ஆகையால நான் இப்பவே உனக்கு அங்க வந்து கைங்கரியம் பண்றேன் நானு பண்ணணும்னு எனக்கு உண்மையான ஆர்த்தியோட ஒருத்தன் கணக்கு பிரார்த்தனை பண்ணான்னாக்க அவனுக்கு பெருமாள் உடனே மோட்சம் கொடுப்பேன். இப்ப இங்க நடக்கிறது ஆர்த்த பிரபத்தி. அந்த ஆர்த்த பிரபத்தி ஏன் பெரியவள்லாம் பண்ணலன்னாக்க, இந்த அங்கத்துல ஒரு குறைபாடு இருந்துருக்கலாம். நமக்கு இருக்கிற மகாவிஸ்வாசம் குறைவா இருந்ததுன்னா பிரபத்தி பலிக்காது. பலிக்காதுன்னா பிரபத்திக்கு பலன் எப்பவும் உண்டு, இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி உடனே நடக்காது. ஆகையால இதுல எதனா குறவு இருந்து பண்ணிக்கிறவாள்ல உண்மையான விசுவாசம் இல்லாமல் உண்மையான ஆர்த்தி இல்லாமல் மொத்தம் ஆர்த்த பிரபத்தியை அனுஷ்டித்தான்னாக்க, ஆர்த்தியே இல்லாத ஆர்த்த பிரபத்தி பண்ணாக்க அந்த பிரபத்தி பலிக்கல, அவன் நன்னா இருந்துட்டு இருக்கான்னாக்க அப்ப என்னாகும், அந்த சாஸ்திரத்திலேயே சந்தேகம் வந்துடும். அதுக்காக தான் ஆர்த்த பிரபத்தியை இப்ப பெரியவாள் அனுஷ்டானம் பண்றதில்லை. நான் ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நானு நாவல் பாக்கத்துல சுவாமி ஐயா சுவாமி எழுந்தருள் இருந்த அவரிடத்துல ஒரு மகான் நல்ல சிஸ்டர் விருத்தர் ரொம்ப ஆச்சாரமா இருந்தவர், அவர் சுவாமியிடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார், இந்த மாதிரி எனக்கு சரணாகதி ஆகணும்னு. நீர் எந்த ஊரு என்ன சமாச்சாரம்லாம் கேட்டார். அவர் ஆத்ரேய கோத்திரத்தை சேர்ந்தவரவர், ரொம்ப மகோசந்த கோத்திரம் அது. அப்போ அப்புள்ளார் திருவம்சம் அவர், இன்றைய தினத்துல அப்புள்ளாருடைய திருநட்சத்திரம் பாஷிகாருடைய திருநட்சத்திரம் ரெண்டு பேரும் ராமானுஜர். சுவாமி தேசிகனுக்கு சாட்சாத் ஆச்சாரியன் ராமானுஜர், ஆத்ரேய ராமானுஜர், அவருடைய திருநட்சத்திரமும் சித்திர மாசம் திருவாதிரை. சுவாமி தேசிகன் தன்னை சங்கல்ப சூரியோதயத்துல சொல்லிச்சு தன்னை சிஷ்யனாகவும் தனக்கு ஆச்சாரியனாக ஒரு கமண்டலத்தையும் திரிதண்டத்தையும் தரிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர சொல்லி சொல்றார். ஒரு பாத்திரத்தை அதுல பண்ற அந்த ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் பாஷ்யக்காரர். இப்படி சுவாமி தேசிகனுக்கு ரொம்பவும் உகந்தவாள் இருந்திருக்கிற சாட்சாதர் இந்த ஆத்ரேய ராமானுஜருடையும் ராமானுஜருடையவும் திருநட்சத்திரம் இன்றைய தினம். ஆகையால அவளை பத்தி ஸ்மரிக்கிறது நமக்கு பரம பாக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக இங்க விஜ்ஞாபனம் பண்றேன். அந்த சுவாமி சுவாமியினிடத்துல ஐயா சுவாமியினிடத்துல சொன்ன, எனக்கு ஏற்கனவே சரணாகதி ஆயிடுச்சு, அப்ப சரணாகதி ஒரு வாட்டி தானே பண்ண முடியும், இன்னொரு வாட்டி பண்ண முடியாத, என்ன பண்றது? இல்ல எனக்கு இனிமே இந்த பூலோகத்துல இருக்கணும்னு ஆசை இல்ல, ஆகையால நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு போனோம் நினைக்கிறேன் நானு. ஆகையால எனக்கு மோட்சம் ஆர்த்த பிரபத்தி பண்ணிடும்னு பிரார்த்தனை பண்ணேன். ஏன் இந்த பூமியில இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசைப்படலன்னு? நான் இத்தனாள் வரைக்கும் சுத்தமா ஆச்சாரமா இருந்துட்டேன், இனிமேல் எனக்கு யாரும், என் மனைவி போயிட்டா, பசங்கள்லாம் ஆச்சாரமா இல்ல, யாரும் தழி பண்ணி போடுறதுக்கு எல்லாம் வசதி இல்ல, ஆகையில இங்க இருக்கிறத காட்டில நாங்க பற்று போயிடுறேன்னு சொன்னார். இல்ல உனக்கு ஆர்த்தி இன்னும் வரல, ஆகையால இப்ப அந்த ஆர்த்த பிரபத்தி இப்ப பண்ண முடியாதுன்னு சுவாமி சாச்சு. இல்ல இல்ல எனக்கு வந்துடுத்து, நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறேன், நாளைக்கே நான் போயிட்டேன்னா கூட விசாரப்படல, நானும் போயிட்டேன்னு விசாரப்படல. அப்ப இருங்க கொஞ்ச நாள் இருங்க பாக்கலாம்னு நினைட்டேன். நம்ம மாட்டுல இருந்த ஒரு வாரம் இருந்த நிச்சயம் ரெண்டு வேளையும் போய் சுவாமியை சேவிச்சுட்டு வருவேன். அந்த ரெண்டு வேளையும் போய் சேவிச்சுட்டு வந்த பிற்பாடு ஒரு நாள் சாயங்காலம் கேட்டார், சுவாமி இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு சௌகரியமா இருந்துட்டு இருக்கா என்று கேட்டார். அதுக்கு என்ன சௌகரியத்துக்கு உறவு, கிராமம் ரொம்ப ஏகாந்தமாக இருந்துட்டு இருக்கு, எப்பவும் பகவத் தியானம் பண்றதுக்கு உகந்ததா இருந்துட்டு இருக்கு, இங்க ஆச்சாரியனா தேவர் எழுந்தருள் இருக்க, ரெண்டு வேளையும் வந்து சேவிக்கிறேன், அவாத்துல ரொம்ப பரிசுத்தமா பெருமாள் திருவாராதனம் பண்ணி வைசுதேவம் பண்ணி ரொம்ப பரிவோட பிரீத்தியோட சாதம் போடுறா, இது காட்டுல வேற என்ன வேணும், எல்லாம் சௌரியமா இருக்குன்ன. அப்போ உமக்கு அப்போ நான் ஒன்னே ஒண்ணு என்னுடைய பிரார்த்தனை இந்த ஆர்த்த பிரபத்தியை பண்ணிட்டாக்க ரொம்ப சந்தோஷமாயிடும் அவர் சொன்னேன். இப்ப எல்லாம் இதே மாதிரி நிலையில நீர் இருந்தாக்கா நீர் எத்தனை நாள் வேணா இருப்பேரோ இல்லையோன்னு, ஆஹா இருக்கலாம் அப்படின்னா. அப்போ உமக்கு உண்மையான ஆர்த்தி வரல, ஆர்த்தி வராத இருந்தன்னு இருக்கச்சே, உமக்கு ஆர்த்த பிரபத்தி பண்ணி அது பலிக்காத போயிடுச்சுனாக்க சாஸ்திரத்துல சந்தேகம் வந்துடும், சாஸ்திரத்துல விசுவாசம் போயிடும் ஜனங்களுக்கு. ஆகையால ஆர்த்த பிரபத்தி உமக்கு பண்ண மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்ச. இது என்னத்துக்காக இந்த இடத்துல சொல்றேன்னாக்கா, இவ அந்த வானராள் மொத்த பேரும் ராமன் இடத்துல சரணாகதி பண்றார், அதே வார்த்தையை அப்படியே போடுறார் மகர்ஷி வால்மீகி. சாம சகா மிருக ராவண சாய கார்த்தா ஜக்முச்சரண்யம் சரணம் ஸ்மராமம். ராமன் இடத்துல சரணாகதி பண்றார். தத்தோ மகாத்மா சதனு தனுஷ்மான் ஆதாய ராம சகசா ஜகாமா. இது ஆர்த்த பிரபத்தியாக இருந்திருக்கிறதுனால ஒரு க்ஷணம் கூட விளம்பம் பண்ணலையாம் பெருமாள். உடனே தனுஷ தூக்கிண்டு வில்ல தூக்கிண்டு கோதண்ட தூக்கிண்டு கிளம்பிட்ட. அப்ப லக்ஷ்மணர் பார்த்து சொல்றாராம், தம் லக்ஷ்மண பிராஞ்சலி ராமம் பரமார்த்தயுக்தம். இப்ப ராமரை பார்த்து சொன்னாராம், நான் போயிட்டு வரேன், காமமாரிய சுபரியாப்தா வதாயாஸ்ய துராத்மனா விதமிஷ்யம்யஹம் தைதம் அனுஜானீஹி மாம் விபௌ. ஒரு பரமார்த்தத்தை சொல்றாரு, என்ன பரமார்த்தம் இந்த இடத்துல பாக்கணும். ரம உம்மால ராவணனை வதம் பண்ண முடியும், இங்க வந்திருக்கிற எத்தனை ராட்சசால் வீரர்கள்லாம் இருந்துட்டு இருக்காளோ அத்தனை பேரையும் உம்மால வதம் பண்ண முடியும். ஆனா வதம் பண்ண முடியறது வேற, வதம் பண்ணணும்ன்றது வேற, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. உம்முடைய தேஜஸுக்கு உம்முடைய பராக்கிரமத்துக்கு எதிர இவாள்லாம் நிக்கிறதுக்கு யோக்கியத்தையே இல்லாதவாள். இவாள் விஷயத்துல போய் உம்முடைய கோதண்டத்தை தூக்கிட்டு நீர் போகணும்னு அவசியம் இல்ல, நானே போறோம். விதமிஷ்யாம்யஹம் சைனம் அனுஜானீஹி மாம் விபோ. சரி, அப்படியான நீயே போயிட்டு வரதானா, இப்ப என்ன என்ன கேட்கறது, நீயே போய்க்கலாம். என்ன நான் எது பண்ணாலும் எனக்கு சித்தி ஏற்படுறதுன்னாக்க, நான் பண்ணேன்னு நினைச்சுட்டா எனக்கு சித்தி ஏற்படாது. எம்பெருமான் எனக்கு பண்ணி வைக்கிறேன்னு நாம நினைச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணமானாதான் அதுக்கு சித்தி ஏற்படும். ஆகையில உம்மிடத்துல ஒரு அனுமதி தானம் வாங்கிட்டு நான் போனேன்னாதான் எனக்கு சித்தி ஏற்படுமே தவிர, நானே பராக்கிரமசாலி, நானே ராவணனோட வதம் பண்ணி நானே ராவணனை அழிச்சுடுவேன் நினைச்சு அந்த எண்ணத்தோட கணக்கு போனேன்னாக்கா, நான் பண்றேன்ற எண்ணத்தோட போனேன்னாக்கா காரிய சித்தி வராது. அதுக்காக தான் உம்மிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன். வாஸ்தவம் நீ போயிட்டு வா அப்படின்ற. சஸ்ய சித்ராணி மார்க்கஸ்ம ஸ்வச்சித்ராணி ஜலக்ஷய சக்ஷுஷா தனுஷாத்மானம் கோபாயஸ்வசமாஹிதா தஸ்ய சித்ராணி மார்க்கஸ்வான். ராவணனிடத்துல என்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்றத பார்த்த, அந்த வீக்னஸ் இருக்கிறத நீ கணக்கு தெரிஞ்சுட்டியானாக்க உடனே நீ எல்லா இடத்துலயும் சௌகரியமா ஆயிடும், உனக்கு கஷ்டமில்லாத போயிடும். நீ ஒரு காலத்திலையும் ஒரு அதாவது வீக்கா ஆகாத மாதிரி உன்னை நீ பாத்துக்கோ, உன்னிடத்துல எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாத மாதிரி நீ பார்த்துக்கொள்ள வேணும் என்பதாக சொல்ற. சக்ஷுஷா தனுஷா ஆத்மானம் கோபயசு சமாஹிதா, தன்னுடைய தனுசுனாலேயும் கண்ணுனாலேயும் உன்னை ரட்சணம் பண்ணிக்கோ என்று சொல்ற லக்ஷ்மணரும் ராமரை சேவிச்சுட்டு அபிவாத்ய ராமாய சௌமித்ரி ராகவே சௌமித்ரி வந்தேராம் வந்த அப்படி லக்ஷ்மணர் வரையர்னு தெரிஞ்சதை பார்த்தா, பார்த்த உடனே ராவணன் என்ன பண்ணான்னா அப்படியே ஒரு சரஜாலம் அப்படியே மழை பெய்யற மாதிரி அப்படியே சரங்கள்லாம் வருஷிச்சு லக்ஷ்மணனே தெரியாதபடி மூடிட்டான். இது மூடிட்ட உடனே பார்த்த உடனே இது என்ன இப்பதான் வரையறவர், நானே எல்லாத்தையும் பண்ணிடுறேன்னு நினைச்சிட்டு வரேன், இவர் கண்ணே தெரியாதபடி இவருக்கு உண்மை தெரியாதபடி பண்ணிட்டார். ஹனுமார் பார்த்துட்டு இருக்கிறான், தமாலோக்கிய மகாதேஜா ஹனுமான் மருதாத்மஜா நிவாரிய சரஜாலானி விதுத்ராவசராவணம். அதை பார்த்துட்டு அதை பார்த்து அது மொத்தத்தை அப்படி தள்ளிட்டு ராவணனுடைய தேர் மேல ஏறிட்டான். ரதம் தஸ்ய சமாசாத்ய பாகுமுத்யம்ய தட்சிணம் திரதயன் ராவணம் தீமான் ஹனுமான் பாக்கியம் அப்ரவீத். இப்படி அஞ்சு விரலியும் அப்படியே நல்லா மடிச்சு வச்சுட்டேரா, அந்த கைய ஓங்கிண்டு ராவணனை பார்த்து சொல்றான், இவா ரெண்டு பேருக்கும் பரிச்சயம் உண்டு, ஏற்கனவே ஹனுமான் ராவணனை பார்த்திருக்கேன், ராவணனுடைய சபையிலேயே போய் உட்காந்து ராவணனோட பேசியிருக்க, இப்ப ராவணனுடைய தேர் மேல நேருக்கு நேர் இடிச்சுண்டு போய் சொல்ற, திராசையன் ராவணன் தீமான் ஹனுமான் வாக்கியம் அப்பா, உனக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா தேவதைகள்னால உனக்கு அழிவு கிடையாது, யக்ஷாளர்கள் கிடையாது, ராட்சசாளர்கள் கிடையாது, யாராலையும் இவாளாலாம் கிடையாதுன்னு சொன்னா, ஆனா குரங்கால கிடையாதுன்னு யாரும் சொல்லல. அந்த லிஸ்ட்ல வரைச்ச யார் யாரெல்லாம் உனக்கு அழிவு கிடையாதுன்னு வந்த லிஸ்ட்ல குரங்கால ராவணனுக்கு அழிவு கிடையாதுன்றது யார் சொல்லல, நான் இப்ப குரங்கா இருந்து உன்னை துவம்சம் பண்றேன், எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, நான் அவத்திய தொந்தையா பிராப்தம் வளரே கத்துதே பயம், வளரங்கள்ல இருந்து உனக்கு பயந்தான் இருந்துருக்கு, தோபார் இந்த வலது கையால எடுத்து உன்னுடைய பத்து தலையிலே நான் ஒரு குட்டு குட்டினன்னு வச்சுக்கோ, அது குட்டு குட்டினாக்கா நீ ஒன்னும் திருப்பி ஏந்து போய் மாட்ட, ஒவ்வொரு குட்டிலையும் ஒவ்வொரு வழக்கு ரத்தம் பத்து தலையிலையும் வந்து கொட்டி விழுந்து போயிடுவ நீ பாரு அப்படின்னு. ராவணனுக்கு ஒரே கோபம், கோபமா இருந்தா கூட அவன் சொல்றான், கஷிப்ரம் பக நிசங்கம் ஸ்திரம் கீர்த்தி மவாப்னுஹி, அப்படியா நீ பண்ணி பாரு, நீ பண்ணையான உனக்கு பெரிய புகழ் வரும். என்ன புகழ் வரும், ராவணனங்கே அனுமா கையால குட்டிட்டே என்று உனக்கு ஒரு பெரிய புகழ் வரும், நீ வேணா பண்ணி பாரு அப்படின்னு. அதை பார்த்த உடனே என்ன பண்ண, அப்படியா நீ சொல்ற, இது ஒரு பரிகாசமா சொல்ற வார்த்தை, ராவணன் சொல்ற வார்த்தை, பிரகதம் ஹிமயா பூர்வம் அக்ஷம் தவசுதம் ஸ்மர, என்ன அவ்வளவு குறவா இடப்படுறியா, உனக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தா அக்ஷனை நான் ஏற்கனவே கொலை பண்ணிருக்கேன் நானு, அதே மாதிரி நீயும் ஆயிடுவ, என்னால ஒன்னும் முடியாது இல்ல, ஞாபகம் வச்சிருக்கோ அப்படின்னு இப்படி பேசிட்டே இருக்கிச்சு. அஜகானா நிலசுதம் தலே நோரதி வீரியமானு, அனுமார பலான்னு ஒரு அரை முதுகுல போட்டு அட்டிச்சான். அந்த தன்னால ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்ட, அனுமார் ஆடி போயிட்டேரான், அவர் ஆடி போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் ஒன்னும் பண்ண முடியாது இருக்கிறான், ஒரு முகூர்த்த காலம் இருந்துட்டு ஒரு ஸ்தைரியத்தை வந்துட்டு மறுபடியும் அப்ப ஏந்து வந்து ஏற்கனவே சொன்னோம் அதை பண்ணாத போயிட்டோன்ட்டு அந்த தசக்கிரி வந்து இருக்கான பத்து தலை ராவணனுடைய பத்து தலையிலையும் கையாலேயே போட்டு குத்தி நேரம். இத பார்த்த உடனே அவனுக்கு தலையில குட்டினமானா சரி மூளை கலங்கி போயிடுன்னுவா, பசங்களை யாருன்னா அடிச்சா கூட உடம்புல அடி தலையில குட்டாதேன்னுவா, தலையில குட்டினா சில பிரம்சம் வந்துடும், புத்தி பிரம்சம் வந்துடும், ஒன்னும் பண்ண முடியாது போயிடும். இந்த ராவணனை பத்து ஒரு தலையில கொட்டல, பத்து தலையிலயும் ஹனுமார் அடிபட்ட வேகம் வேற, பத்து தலையிலயும் குட்டின உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, புத்தி ஒரு மாதிரி பேதலிச்சு போயிடுச்சு. அந்த பேதலிச்சு போயிட்டு அப்படியே பூமி தளத்துல அப்படியே அச்சலம் அசையாத கொஞ்சனா இருந்துட்டானா. இத பார்த்தாலாம் மார்கிகளுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம், ரிஷயோ வானரா சித்தா நேது தேவ மகாதுரை அசாஸ்வஸ்ய மகாதேஜா ராவணோ வாக்கியம் அப்ரவீதி. அவ மகரிஷிகள் இங்க இருந்திருக்கிற வானராள் இவ எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாளா, ராவணனும் அந்த ஹனுமானுடைய பராக்கிரமத்தை கொண்டாடினானோ. சாதுவான வீரியன ஸ்லாகனியோஸ்மி மேருபுஹு, நீ ஒரு குரங்கு, எனக்கு நான் சண்டை போடுறதுக்கு சமமான ஆள் இல்ல நீ என்று நான் நினைச்சேன். இல்ல இப்ப பரவாயில்ல, நீயும் பெரிய பராக்கிரமசாலியா தான் நீ இருந்துட்டு இருக்க என்று ராவணன் சொன்னானான். ராவணனே கொண்டாடுற மாதிரி இப்படி இருக்கு. அப்போ ஹனுமார் சொல்றா, இது என்ன பெரிய வீரியம், நான் குட்டின குட்டுல நீ போயிருக்க வேண்டியவன், இன்னும் பொழைச்சு இருந்துட்டு இருக்கியே, ஐயோ என்ன இது இப்படி. இவாளுக்கு மறுபடியும் இப்ப ஹனுமாருக்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அதுக்குள்ள இவ்வளவு வெறுமை இருப்பாரா, லக்ஷ்மணர் ஆரம்பிச்சுட்டு லக்ஷ்மணர் போட்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்டு. அந்த சமயத்துல இவர் ஹனுமார் என்ன பண்ணார்னா, ஒரு சமயம் பெரியவரா இருப்பார், ஒரு சமயம் சின்னவர் ஆயிடுவார். திடீர்னு பாப்ப அங்கேருந்து பார்த்தாக்கா தேர் மேல குதிச்சு அவனோட சண்டை போடுவார். சரி, தேர் மேல தேர் தட்டுல இருக்கானே, இவனுக்கு பானத்தை எடுத்து இந்த ஹனுமார் அடிப்போம் நினைச்சிட்டு இருக்கச்சே, தேர் மேல கொடி இருக்க கொடி எல்லாம் போய் முறிச்சிருவேன். சரி, இதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்க, நாம அதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம் நினைச்சிட்டு இருக்கச்சு, கிரீட்டத்து மேல ஏறி உட்காந்து அந்த கிரீட்டத்தை ஒரு தலைய ஆட்ட துவஜாக்ரே தனுஷாக்ரே கிரீட்டாக்ரே சதம் ஹரிம். இவர் ராவணன் என்ன பண்ணுவான், வில்லுல இந்த நாணை பூட்டி அதோட கூட வந்து அதுல ஆயுதத்தை அம்பது கோப்பான், கோத்துண்டே இருக்கிட்டே பார்த்தோம்னா அந்த வில்லு மேல ஏறி உட்காந்துட்டு போயிடும் குட்டியான ஒரு ஆகாரத்தோட. இது எங்கிருந்து அதுக்கப்புறம் குறி வைக்கிறது, துவஜாக்ரே தனுஷாக்ரே கிரீடாக்ரே சதம் ஹரிம் லக்ஷ்மணோ தனுமாச்சா ராமச்சா பிது விஸ்மிதா ராவணோபி மகாதேஜா கபிலாகவ விஸ்மிதா. இதெல்லாம் லக்ஷ்மணர் பார்த்துட்டு இருக்கே, ராமர் பார்த்துட்டு இருக்கே, ராவணனும் பார்த்துட்டு இருக்கானா, இது என்ன ஆச்சரியம், இந்த குரங்குக்கு இவ்வளவு லாகவமா மேல போறது கீழே போறது, இது என்ன அதுவா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இப்ப பார்த்து அவ ஒவ்வொருத்தரையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ அந்த இடத்துல நீலன் வந்தா, நீலனை பார்த்து நீலனுக்கு ஒரு ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாக்க விசம்ஜம் வான தசக்ரீவோ ரணோத்துவ ரதே நாபிது நானேனா சௌமுத்திரம் அபிப்புழுவேன். இது இவாளெல்லாம் அடிச்சு ஒரு பக்கம் தள்ளினதுனால இவாளெல்லாம் வானராள்லாம் ஒரு பக்கமா கொஞ்சம் தளர்ந்து போய் இருந்தாளாம். இந்த சமயத்தை உபயோகப்படுத்தின்ட்டான் ராவணன். லக்ஷ்மணர் எங்க இருக்காரோ அங்க ஓடி வந்துட்டானாம். ஆசாத்ய சௌமித்ரி முபஸ்திதம் தம் ரோஷாந்திதம் வாசமு வாச ரக்ஷா திஷ்டியாசி மே ராகவ திருஷ்டி மார்க்கம் பிராப்தா அந்தகாமி விபரீத புத்தி அஸ்மின் க்ஷணே யாஸ்யதி மிருத்யுலோகம் சம்சாத்யமானோ மம பாணஜாலை. லக்ஷ்மணா நீ எதிர வந்துட்டியா, நீ அன்னைக்கு நீ இல்ல, இன்னைக்கு நீ எதிர வந்துட்ட, இப்போ உனக்கு யமாலயத்துக்கு தான் நீ போனோம், யமனுடைய வீட்டுக்கு தான் நீ போனோம், என்னுடைய பானத்துல இருந்து உன்னால மீள முடியாது அப்படின்னா. அதுக்கு லக்ஷ்மணர் சொல்றா, உண்மையான பராக்கிரமம் இருந்துட்டு இருக்கவாடலாம் இந்த மாதிரி எல்லாம் வரட்டு தப்பளையாட்டம் கூச போட மாட்டான். உண்மையான பராக்கிரமம் இருக்கிறவாள்லாம் செயல்ல தான் காண்பிப்பா, நீ பண்றது செயல்ல காண்பிக்காத நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கிய, நீ நேர பாரு சண்டை போட்டு பாரு அப்படின்னு பாக்குறான். அப்போ பெரிய சண்டை நடக்கிறது. இந்த சண்டை நடக்கிறது சக்தி ஆயுதத்தை பிரயோகம் பண்றான். சக்தி ஆயுதத்தை பிரயோகம் பண்ண உடனே லக்ஷ்மணர் அடிபட்டு போறது, அடிபட்டு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனே ராவணன் என்ன பண்றான், இந்த லக்ஷ்மணனை தூக்கிட்டு போய் ராமர் காலில் போட்டு தபார் போயிட்டாப்பார். இது மாதிரி லக்ஷ்மணன் போயாச்சு, இதே கதை தான் சீதைக்கு ஆக போறது, உனக்கு ஆக போறதுன்னு சொல்லணும்னு அவனுக்கு எண்ணம். அவனை தூக்கி பார்க்கணும்ட்டு தூக்கி பாக்குறானா, தூக்கி பாக்கினா தூக்க முடியல. ஹிமவான் மந்தரோ மேருஹு த்ரைலோக்கியம் வாசஹாமரை சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசக்கியோ பரதானுஜா. ராவணனுடைய புஜ பராக்கிரமம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல ஹிமவத் பர்வதத்தையே தூக்கினவன். அதோட மாத்திரம் இல்ல, கைலாச பர்வத்தையே தூக்கினவன் மந்திர பர்வத்தையே தூக்கினவன். அவ்வளவு பராக்கிரமத்தோட இருந்திருக்கிறவனால அவன் மனசுல நினைச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய தூக்க முடியல, லக்ஷ்மண தூக்க முடியலையா, அதுவும் அடிபட்டு விழுந்து கிடக்கிறவன தூக்க முடியலையா. அப்பதான் காரணம், சக்தியா பிராமயா தூ சௌமித்ரி தாடிதோ பி ஸ்தனாந்தரே விஷ்ணு அமீம் சபா விஷ்ணு ரமீம் சபாகம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரதே. இதுக்கு காரணம் என்ன என்ன, லக்ஷ்மணர் யாரு, சாதாரணமானவர் இல்ல, விஷ்ணுவனுடைய ஒரு பாகம், ஆகையால இவரை தூக்க முடியல அப்படின்னா அதோடு சக்தியா பிராமயா வாபி சௌமித்ரிஹி தாடிதஸ்து ஸ்தனாந்தரே விஷ்ணோ அசிந்தியம் ஸ்வம்பாகம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரதே. இங்க புஜாபியான்னு சொல்லச்சே ரெண்டு கைகளால சொல்ற, அங்க சொல்லச்சே சீதா மாதாய கச்சத்துவம் அக்ரதோ பரதாக்ரஜன், இந்த சீதா பிராட்டிய ரெண்டு கையால தூக்கி போனான். புஜாபியாம் உத்தர்த்தும் நசக்கியா பரதானுஜா, ராமர் இல்ல, ராமருக்கும் தம்பி, தம்பி பரதன், பரதனுக்கும் தம்பி, இந்த பரதனுக்கும் தம்பியாக இருந்திருக்கிற லக்ஷ்மணையே தூக்க முடியலையா. இப்போ இதுக்கு மேல துருஹதையை நோத்தர்த்தும் சக்கியா, ஏன் முடியாது போயிட்டுனாக்கா அவன் துருஹதையனாக இருந்திருக்கிறதுனால அவனால தூக்க முடியல. நல்ல எண்ணத்தோட கணக்கு இருந்திருக்கிறவனா இருந்தான்னாக்கா அவனால தூக்கிட முடியும். அவன் நல்ல எண்ணம் இல்லாத துருஹதயமா இருந்ததுனால அவனால தூக்க முடியல. சக்தியா சௌமித்ரிஹி தாடிதஸ்து விஷ்ணோஹோ அசிந்தியம் சுவம்பாகம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரதி. இவ்வளவு படுவா லக்ஷ்மணன் ஆனத்துக்கு காரணம் என்ன, பிரம்ம சம்பந்தமான சக்தி, அந்த சக்தின்ற ஆயுதத்தால அடிபட்டாலும் கூட விஷ்ணோகோ பாகம் எம்பெருமானுடைய பாகமா போயிட்டபடினால, அம்சமா போயிட்டபடினால அச்சிந்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த பெருமாள் அவளுடைய பரிணாமத்தை சொல்லச்சு, அனோரணியான் மகதோமஹியான் ஆத்மகுஹா யான் நிஹிதோஸ்ய ஜந்தோஹோ, அணுக்களுக்கெல்லாம் அணுவா இருந்திருக்க, அணுவான வஸ்து எதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் காட்டுல அணுவா இருந்திருக்க, எதெல்லாம் பெருசா இருந்திருக்கோ அதுக்கெல்லாம் பெருசா இருந்திருக்காருன்னு, அந்த மாதிரி பலூன்னு பார்த்தோம்னாக்கா லேசா இருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் லேசா இருந்துருக்கார், பலுவா இருக்கிற வஸ்துக்கள்லாம் பலுவா இருந்துருக்க, ஆகையால இவரை தூக்கவே முடியல. ஆத்மானம் அவருக்கு ஆத்ம ஸ்வரூப பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க அவரை தூக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்ற. அத்த லக்ஷ்மணன் நினைச்சு பார்த்துட்டு ஆகையால இவனால தூக்க முடியலன்னு சொன்னோம்னாக்க, நினைச்சு பாக்கிறதுனால தூக்க முடியலன்றது இருக்க, இது ஒரு பெரிய காரணமாக சொல்ல முடியாது. தன்னுடைய சரீரத்தினுடைய பலுன்றத இவர் லக்ஷ்மணன் நினைச்சுட்டே அதனால அவனை தூக்க முடியும்னா இது ஒரு காரணமாக முடியல. சரி, வேற என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, தனக்கும் மூல காரணமாக இருந்துட்டு இருக்கு, விபத்து வந்துடுத்து, பெரிய விபத்து வந்துடுத்து, இந்த ஆபத்துல பெருமாளை தியானம் பண்ற, அந்த பெருமாளை தியானம் பண்ணதுனால இவரை தூக்க முடியல அப்படின்னா அது தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, இவரே விஷ்ணு ரூபமாக இருந்திருக்கிறதுனால இன்னொரு விபத்துக்கு பரிகாரம்ன்றது வேற ஒரு பரிகாரம் கிடைக்காது, ஆகையால இதை தூக்க முடியலன்னு சொல்றதும் சரியில்லை. சரி, விஷ்ணு ஸ்மரணம் பெருமாள் நினைக்கிறார் ஆகையால தூக்க முடியல அப்படின்னா, அப்பவும் சொல்ற இவர் மனுஷ பாவனை பண்ற, லக்ஷ்மண ராமராவது அங்கங்க சில சமயங்கள்ல பரமாத்மா தன்னுடைய பரத்துவத்தை வெளிப்படுத்துற, லக்ஷ்மணர் இதுவரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா தான் கூட இருந்துட்டு இருக்கார். அவர் எதிர்ப்பி பெருமாளையும் பிராட்டியும், அவர் வந்து ராமனையும் சீதா பிராட்டியும் பெருமாள் பிராட்டியாக தான் அவர் நினைச்சிட்டு கைங்கரியம் பண்றார். இருந்தாலும் கூட அவர் மனுஷ பாவனை பண்ணிட்டு இருக்கச்சு பெருமாளை ஸ்மரணம் பண்ணிட்டே, ஆகையால இவரை தூக்க முடியலன்னு சொல்றதுன்றது அது சரியில்லை. ஆகையால பாவனையா கூட இது பண்ண முடியாதுன்னா, அப்ப எதுக்காக தான் ஏன் அவரை தூக்க முடியாது போயிடுத்து அப்படின்னா, எம்பெருமானுடைய சங்கல்பம்ன்றது ஒத்தரால கேள்வி கேட்க முடியாது, ஏன் இப்படி பண்ணேர், ஏன் இப்படி பண்ணேர்னு. அது மூலமேன்னு கூட்ட ஒரு முதலைக்காக பெரிய பிராட்டியினுடைய மடியில கால் வச்சுட்டு இருந்தவர் அவளுக்கும் சொல்லாத போதறி ஏறிண்டு கண்ணு முன்னு புனங்கிண்டு கருத்மான் கூட சொல்லாத கருத்மானுடைய வேகமும் போறாது கருத்மான எட்டி உதச்சுண்டு அங்கேந்து ஓடி வரேர் அந்த முதல இடத்துல இருந்து யானைய காப்பாத்துறதுக்காக குளக்கரைக்கு அப்படி வந்துதான் ரக்ஷணம் பண்ணணுமான்னு நான் பெருமாள் அந்த சங்கல்பத்தினால அங்கேந்தே முதலிய துவம்சம் பண்ணக்கூடாதான்னா ஏன் பண்ணினேர்னு கேட்டாக்க நாம எதோ எல்லாம் காரணம் சொல்லிட்டு இருப்போம் அவர் தன்னிடத்துல பக்தாளிடத்துல பிரீத்திய காண்பிக்கிறதுக்கான அழகுலைய வந்தேர் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனா ஏன் வந்தேன்றத யாருக்கும் தெரியாது அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன் ராமர் அழுதேர் யார் ஏன் ராமர் சேத்து பந்தனம் பண்ணேர் அங்கேருந்தே பண்ணல என்றெல்லாம் கேட்டமானா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்லோகம் ஏன் லக்ஷ்மணர் இந்த மாதிரி பண்ணிருக்கேர் தூக்க முடியாதவரா இருந்திருக்கேர்னா அப்புறம் என்ன யோசிச்சேன் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத யாரையும் யாராலையும் கேள்வி கேட்க முடியாது இதே லக்ஷ்மணரே இவர் விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே சாதாரண குரங்கு அனுமார் தூக்கி விடுற அதை தூக்கி கொண்டு விடுறேன் விசம்ஜம் ராவணம் திருஷ்டா சமரே விசம்ஜம் மூர்த்தித சாதித்து இவர் இப்படி அவர் சத்ருணாம் அப்பகம் சத்ருணாம் அப்பகம் பியோபி லகுத்வமகமது கபேஹி வாயுசூனோ சுஹ்ருத்வேன பக்த்யா பரமயா ச சஹா அனுமார் தூக்கிறான் தூக்கினா லேசா இருக்கிறான் ஏன் இவருக்கு லேசா இருக்காரு அவனுக்கு லேசா இல்லைன்னா அதுக்கு காரணத்தை வால்மீகி சொல்றேன் வாயுசூனோ சுஹ்ருத்வேன அவர் சுஹ்ருத்தாக இருக்கிறபடினால அவருக்கு பக்தி ராமனிடத்துல எவ்வளவு பக்தி வச்சுருக்காரோ அவ்வளவு பக்தி வச்சுருக்காரு லக்ஷ்மணிடத்துல பெருமாள் இடத்துல எவ்வளவு பக்தியோ அவ்வளவு பக்தி பகவதால் இடத்துல வைக்கணும் அதுதான் இங்க பண்ணிருக்கிறவர் பக்தியா பரமயாச்ச சத்ருணாம் சத்ருணாம் அப்பியகம் பியோபி எதிரிகளாக இருந்திருக்கார்ல அப்பகம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது அவள் அசைக்க கூட முடியாது இருந்திருக்கார் ராவணனால அவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தது லகுத்வமகமது கபேஹி ஒரு குரங்குக்கு அவர் லேசா தூக்கி போற மாதிரி ஆயிட்டே என்று சொன்னார்னா இது பெருமாள் அபரிஜர் கேள்வி கேட்க முடியாது எங்க எப்படி நடந்துட்டு இருக்கேன்றத அதே மாதிரிதான் இங்கேயும் கேள்வி கேட்க முடியாது ஏன் இப்படி பண்ணேன்னா இங்கேயும் ஒரு இந்த காரணம் நாம்பள பெரியவாள சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா பெருமாள் கேட்க முடியாது வாஸ்தவம் தான் ஆனா ஆசிரிதால் இடத்துல தன்னுடைய வாத்சல்யத்தை காண்பிக்கிறதுக்காக லக்ஷ்மணர் இப்படி ராவணனால தூக்க முடியாதவராகவும் ஒரு குரங்காக இருந்திருக்கிற அனுமாரால தூக்க முடிகிறவாகவும் லேசாக இருக்கிறவராகவும் தன்னை காண்பிச்சுட்டேர் என்ற அப்போ அங்கேருந்து போறேர் இவரை பார்த்த உடனே ராவனுக்கு ஒரே கட்டமா போயிடுச்சு இப்படி லக்ஷ்மணர் அடிச்சு உயர்ந்து கிடக்கிறார் எடுத்துட்டு வந்த நான் முதல்லயே கிளம்பின நீங்கள்லாம் இருக்குங்களேன் நினைச்சேன் லக்ஷ்மணன் தான் வானு சொன்னா இப்ப பாரு இன்னைக்கே முடிச்சு விடுறா ராவணனுடைய வழியன்னு கிளம்பினாராம் இப்ப ஹனுமார் சொல்ற அவன் பெரிய தேர் மேல ஏறி வந்துட்டு இருக்கான் நீ கீழே அதை மாத்துட்டு இருந்துட்டு இருக்கே அது சண்டை போடுறதுக்கே வாட்டம் இல்ல நான் என் முதுகுல ஏறிக்கும் நீ வந்து சண்டை போடலாம் அவர் தோல் மேல ஏறிண்டாக்க ஹனுமார் பெரியவரை ஆயிட்டு ராவணன் தேர் எவ்வளவு ஒசரமோ அதை காட்டுல ஒசரமாறி மேலேந்து கீழே பானம் போடுற மாதிரி ஆயிட்டு மம பிரம் சமாருஷ்ய ராட்சசம் சாஸ்து மருகதி விஷ்ணு ருத்மந்தம் ஆருஷ்யாமர வைரிணம் தஸ்ருத்வா ராகவோ வாக்கியம் வாயுபுத்திரேண பாழிதம் அத அருரோக சகதா ஹனுமந்தம் மகாகபிம் அதுக்கப்புறமும் ஹனுமான் மேல இருண்டு சண்டை போட்டு பார்த்துட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு எனக்கு எதிரான ஒரு செயலை செய்துட்டு நீ எப்படி என்னென்று விடுபட்டு போயிடுவேன்றத பாரு அப்படின்னா இப்போ இந்த இடத்துலயும் ஒரு சூக்ஷம் பார்க்கணும் ஈதிருஷம் விப்ரியம் இப்படிப்பட்ட ஒரு விப்ரியத்தை என்ன எந்த இஷ்ட சொல்ற சீதா பிராட்டிய தூக்கி போனத்தை சொல்றையா இல்லது லக்ஷ்மணன் அடிபட்டு விழுந்து கிடக்கிறதா லக்ஷ்மணன் அடிபட்டு கிடக்கிறது தான் முன்ன பாக்குறா அந்த சமயத்துல அங்க நடக்கிறது பிராணேபியோ பிராணனை காட்டிலும் ரொம்ப மதிக்க தகுந்தவளாக சீதா பிராட்டியை சொல்ற. சீதா பிராட்டியை காட்டிலும் வசத்தியா நினைச்சிட்டு இருக்க லக்ஷ்மணன். ஆகையால லக்ஷ்மணனுக்கு இப்படி வந்துருத்துனாக்க அப்ப இப்படி பண்ணிட்டு நீ போலான்னு நினைக்கிறியான்னு. பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்குச்சு. ஒன்னு கதோ ராமோ மகாதாஜா ராவணேன கிருதோ ரணம் திருஷ்டா ப்ளவகார்தூலம் க்ரோதஸ்யவசமே ஜீவானி. ராவணனால ராமன் அடிக்க முடியல. ஒரு பாணம் கூட ராமனிடத்திலேயே போய் சேரவே இல்லை. அதுக்கு முன்னையே ராமர் எல்லாத்தையும் ராவணனுடைய பாணம் மொத்தத்தையும் தொங்கம் பண்ணிடுற. அப்ப பாக்குறான் ராவணன் தன்னை ராமன் அடிக்கட்டா கூட பரவாயில்ல, இந்த ஹனுமார கணக்கு அடிச்சமானாக்க இது விழுந்துட்டா ராமரும் விழுந்துருவேருன்னு ஹனுமான அடிக்கிறாராம். அந்த சிறியத்தருடைய அடிச்சாக்க அது ரத்தம் வருது அவருக்கு திருமேனியில இருந்து. அத ராமர் பாக்குறே பார்த்தாக்க அவருக்கு மனசு தாங்கலையும். அப்போ பெரிய ஒரு பாணத்தை அடிச்சா அப்படியே அவன் அப்படியே விழுந்து யோ வஜ்ர பாத்தா சனி சன்னி பாத்தாச்சுராஜா ராம பாணாபிஹதாபம் சமுபோச்ச வீரா. அப்படியே ஆடி போயிட்டான். அவன் கையில இருந்த வில்லு இருக்கு, அது வில்லு கீழே விழுந்துடுத்து ராம பாணத்தினால அடிபட்டு ஒன்னும் பண்ண முடியாத இருந்துட்டு இருக்கானா. அப்ப பெருமாள் பாக்குறேறான். பார்த்துட்டு சொல்றே தஸ்மாத் பரிஸ்ரந்த இதி வ்யவஸ்ய நத்வாம் சரீஹி மிருத்யுவசம் நயாமி. வில்ல கீழே போட்டு ஆடி இருந்துருக்கவன இந்த சமயத்துல உன்னை அடிச்சு உன்னை கொலை பண்ணக்கூடாது. நீயும் சமமா சண்டை போடச்சேதான் உன்னை கொலை பண்ணுமே தவிர நீ ஆயுதத்தெல்லாம் இழந்து இருக்கச்சே உன்னோட சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு போட்டது என்னுடைய சண்டைகளும் ஒரு மாதிரிக்கு தான், இது ட்ரையல் தான். நிஜம் சண்டைய நாளைக்கு போய் பாரு. ஆஸ்வஸ்ய நிர்யாகிரதி ததன்வி ததா பலம் பிரேட்சதி மே ரதஸ்தேவதமுக்தம் பிரயாகி ஜானாமிரணார்த்தித்வம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சரராஜலங்காம். பா நீ போ லங்கைக்கு போ, இந்த அடிபட்டினத்துக்கெல்லாம் நல்லா மருந்தெல்லாம் தடவிக்கோ, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு வா, உன்னுடைய பராக்கிரமம் என்னன்றத காண்பி, என்னுடைய பராக்கிரமம் என்னன்றத காண்பிக்கிறேன் நாளைக்கு வான்னு சொல்லி சொன்ன. சொன்னாலே ஒரே வெக்கம் புடுங்கி தின்றதான். ராவணனும் பெரிய பராக்கிரமசாலி, அவன் எதிர ஒரு மனுஷன், மனுஷனா இருந்துட்டு அதுவும் குரங்கு மேல ஏறிட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அவன் சொல்ற வார்த்தை அவனிடத்துல போய் நமக்கு இப்படி ஒரு பராஜயம் வந்துடுத்தோ தோல்வி வந்துடுத்தோன்னு கட்டப்பட்டு தலையை குனிஞ்சுட்டு உள்ள போயிட்டானா. சேவ முக்தோ ஹிருதர்பா இங்கேயும் ஒரு சூக்ஷம் இருக்கு. பெருமாள் இன்னைக்கே துவம்சம் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு பாணம் போட்டு அந்த ஒரு பாணமே சாட்சாத்த சண்டை போட்டுட்டே இருக்கு செய்ய அந்த ஒரே ஒரு பாணத்தினாலேயே ராவணனை வதம் பண்ணிருக்கலாம், பண்ணாத போயிடு. அதுக்கு காரணம் என்ன? எதிவா ராவண ஸ்வயம்னு சொல்லிருக்க. விபீஷணன் என்ன, ராவணனே வந்தான்னா கூட என்னிடத்துல சரணாகதி பண்ணான்னா கூட அவனை நான் ரட்சணம் பண்ணுவேன், இது என்னுடைய தர்மம் என்று சொன்னார். அப்போ இவ்வளவு எதிரியா வந்திருக்கான் நம்மள பாக்குறான், பார்த்த பிற்பாடாவது தன்னுடைய தவற உணர்ந்து தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா நாளைக்கு போய் ராத்திரிலாம் யோசனை பண்ணி இனிமே ராமனோட சண்டை போடக்கூடாது, ராமனிடத்துல நாளைக்கு சரணாகதி பண்ணுவோம்னு சொல்லி பண்ணிட்டான்னா அவனுக்கும் ஒரு ரட்சணம் பண்ணணும்னு பெருமாள் நினைக்கிறேறான். அதுக்காக தான் இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்புகிறாருன்னு. இப்படி ராமாயணம் முழுக்கவே அங்கங்க எவ்வளவோ சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் உள்ளன. அதெல்லாம் நம்மளால மொத்தம் சொல்லவும் முடியாது, தெரியவும் தெரியாது. ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க அப்பப்போ நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால நமக்கு தெரிய வரும். பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு சொல்றது, இது பகுபியா பல பேரிடத்துல இருந்து கேட்கணும், பல பிரகாரமா கேட்கணும் என்பதாக அப்படி தெரிஞ்சுக்கணும். வேதாந்தார்த்தம் அந்த வேதாந்தார்த்தம் மொத்தம் பொதிந்திருக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்தை பல பிரகாரம் பல தடவை கேட்டார் எம்பெருமானார். 18 தடவை திருமல நம்பிகளிடத்துல கேட்டார். அந்த எம்பெருமானாருடைய திருநட்சத்திர தினத்துல இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அர்த்தங்களை நாம கேட்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்கு. ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் ராமனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் நியாயேன மார்க்கேண மகிம் மகேஷாஹ கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.